శుభం వెంకటనాథార్య సవిత శివకేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వ విద్యానాం యగ్రీవం ఉపాస్మహే రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యో నిత్యమచ్యుత పదాం యుగ్మ రుగ్మ శ్యామోదరాని వినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదయేక సింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుహధ్యాన విద్భక్తా శేషకల్మషః ప్రస్థితాముపయాతోహం యాముమేయం నమామితం. పదహారవ శ్లోకం. శుచౌ దేశే ప్రతిష్టాప్య ఆసనమాత్మన నాత్యుచ్ఛితం నాతినీచం శైలాజిన కుశోత్తరం. తత్రైకాగ్రం మనః కృత్వా యత చిత్తేంద్రియ క్రియః ఉపవిశ్యాసనే యుంజ్యాత్. యోగం ఆత్మవిశుద్ధయే సమం కాయ శిరో గ్రీవం ధారయన్నచలం స్థిరః. సంప్రేక్ష్య నాసికాగ్రం త్వం త్వం సంప్రేక్ష్య నాసికాగ్రం త్వం దిశశ్చానవలోకయన్. ప్రశాంతాత్మా విగతభీః బ్రహ్మచారి ప్రతేష్ఠితః. మనః సంయమ్యమచ్చిత్తో యుక్త ఆసీత మత్పరః. యుంజన్నేవం సదాత్మానం యోగీ నియతమానసః. శాంతిం నిర్వాణ పరమాం మత్సంస్థామధిగచ్చతి. నాత్యహ్నతస్తు యోగోస్తి అతి అష్టతస్తు నాత్యష్టతస్తు యోగోస్తి నాత్యష్టతస్తు యోగోస్తి. నాత్యష్టతస్తు యోగోస్తి నచైతస్తు యోగ நைகாந்தம் மனஷ்ணதஹ. நசாதி ஸ்வப்னஶீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுனா யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. யதாநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே. யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிதா. யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவயா. யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. ஆறாவது சாப்டர் ஆரம்பிக்க போறோம். ஷஷ்டோத்யாயஹ. எதுக்காக சாஸ்திரம் வாசிக்கணும், எதுக்காக பரிசிரமம் பண்ணணும், எதுக்காக நம்ம லட்சம் ஆச்சரியம் பண்ணணும், கீதை தான் வாசிக்கணும், என்ன பிரயோஜனம் இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறதுனாலன்னு பார்த்தோம்னா, அகங்கார மமக்காரங்களை ஒழிக்கிறது. இப்ப அகங்கார மமக்காரங்களை ஒழிக்கிறதுன்னு சொன்னா, முதல்ல அகங்காரம் என்னன்னு தெரியணும், மமக்காரம் என்னன்னு தெரியணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாவே இல்லை அதுக்கு மேலேயும் சாஸ்திரோக்தமான ஒரு ஜீவனத்திலே நம்ம விலகி வந்துட்டோம். விலகி வந்து இன்னைக்கு என்னமோ காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாதி டேர்ம்ஸ் நமக்கே என்ன தெரியறதில்ல. இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அகங்காரம்னா ஈகோ, அகங்காரம்னா ப்ரைடு, அப்படிலாம் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா அது விட வேண்டியதுதான். அப்படி நினைச்சிட்டு இருந்தா வச்சு கண்டிப்பா அது விட வேண்டியதுதான். ஈகோன்றது விட வேண்டிய ஒரு விஷயம். ஈகோன்னு என்னன்னு கேட்டா, ஈகோன்றது நம்மளை பற்றி நாமளே அதிகமாக நினச்சிக்கிறது, அதான் ஈகோ. நம்மளை பற்றி நாமே அதிகமாக நினச்சிக்கிறது அதுதான் ஈகோன்றது. இப்போ அகங்காரம்னா ஈகோ தான் எழுதுறோம்னா, அகங்காரன்றது அகம் அகம்னு பிரதீதி, நான் இருக்கேன்ற ஒரு எண்ணம், அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய அகங்காரம். இல்லை அஜ்ஞானத்தை விளைவிக்கக்கூடியது இந்த சரீரத்தை பார்த்து நான் நினச்சிக்கிறதும் அகங்காரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அகங்கார மமக்காரங்கள் போறதுதான் இவ்வளவு இந்த ஞானத்தினுடைய பயனே அதுதான். இந்த அகங்கார மமக்காரங்கள் போறதுதான் சொன்னா, நான்ற எண்ணமே இருக்கக்கூடாதா? அதுதான் போகணுமான்னு கேட்டா அந்த எண்ணம் எப்பயும் போகாது. ஏன்னா ஆத்மா எக்ஸிஸ்ட், நான்ன்ற எண்ணம் இருந்துதான் இருக்கும். அது ஆத்மா இருக்கக்கூடிய குணம் மட்டும் ஆயிடுறது. நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிட்டு தான் ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் சம்பிரதாய வேதமும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா தேசிக சம்பிரதாய பிரகாரம் இந்த நான்ற எண்ணத்தை விட்டுற முடியாது. ஏன்னா இப்ப சாஸ்திரமானது இப்ப எனக்கு அகங்காரமே இல்லை மட்டும் சொல்ல வச்சுக்கோ இந்த இந்த அர்த்தத்துல. அப்படின்னா ஹி டசன்ட் திங்க் ஹிம்செல்ஃப் டு எக்ஸிஸ்ட் இண்டிபெண்டன்ட்லி. இப்ப சாஸ்திரமான ஒருத்தரை பார்த்து ஒரு கருத்தை விதிக்கிறது, இதை நீ பண்ணு இதை நீ பண்ணுன்னு சொல்லச்சு. யாரை பார்த்து சொல்ல முடியும்னா, எவன் ஒருத்தனுக்கு தான் இருக்கேன் தான் இதை பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கோ கர்த்தத்துவம் இருக்கோ அவனை பார்த்தா சாஸ்திரம் வந்து விதிக்க முடியும் பண்ணுன்னு இல்லையா. அப்படி அந்த பாவமே கூடாது, அது கூட கூடாது, கர்த்தத்துவம் கிடையாதுன்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க. அப்ப சாஸ்திரம் முழுவதும் சொன்னதெல்லாம் வீணாப்படுன்றது இவருடைய ஒரு வாதம். இதுதான் சம்பிரதாயத்தில் கூடிய மைனர் டிஃபரன்சஸ். அப்ப இன்னொரு சம்பிரதாயம் ஆவான்னு சொல்ல கேட்டா அந்த பாவம் கூட கூடாது. பாரதந்திரம் சொல்ற பாரதந்திரம் சொல்லச்சு அப்படியே எம்பெருமானுக்கு அத்தியந்த சேஷ பூத்தனா இருக்கிறதுன்னு. எப்படின்னு கேட்டா நான்ன்ற எண்ணம் கூட அங்க இருக்கக்கூடாது, அது கூட ஒட்டணும்னு சொல்ற. அது சுவாமிக்கு அது திருவுள்ளம் இல்லை அப்படி நினைக்க முடியாது. நம்ம நினைச்சா சாஸ்திரமானது இவ்வளவு விதிச்சிருக்கு, இந்த விதிகள் எல்லாம் வீணா போயிடும். இது எம்பெருமானுடைய ஆக்கியா தானே, சுத்தி ஸ்மிருதி மமை வாக்கியன் அவரே சொல்லியிருக்கார். அவரே ஆக்கியை கல்பிச்சுட்டு உனது சொரூபத்துல நீ வந்து நான்ற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறமா அவ்வளவு வச்சது வேஸ்டாப்படும். அதனால சுவாமியுடைய ஆர்குமெண்ட் என்ன கேட்டா, கர்த்தத்வம் ஏஜென்சின்னு ஜீவாத்மாக்கு உண்டு, ஆனா சம்சார திசையில என்ன ஆகுதுன்னு கேட்டா சரீரத்தோட சேர்ந்து கலந்த எண்ணம் இருக்கிறதுனால. அப்ப இங்க இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இந்த சரீரம் மூலமா பண்றதுனால இங்க வந்த கர்த்தத்வமானது இட் இஸ் ஹெவிலி இன்ஃபுளுயன்ஸ்டு பை த த்ரீ குணாஸ். வேற மோக்ஷ திசையில அங்க கர்த்தத்வமானது வில் நாட் பி இன்ஃபுளுன்ஸ்ட் பை த்ரீ குணாஸ். ஏன்னா அங்கேயும் கைங்கரியம் சொல்லியிருக்கோம், கைங்கரியம் சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோ. அப்ப கர்த்தத்வம் இல்லாம கைங்கரியம் கிடையாது. நான் பெருமாள் இந்த கைங்கரியம் பண்றேன்னு சொல்றா வச்சுக்கோங்க, அப்ப நான் கரெக்டான எண்ணம் இல்லாம வேண்டிய கைங்கரியம் பண்ண முடியும். அப்பப்போ அந்த பாசம் இருக்க வேண்டியதான். இப்ப அதனாலதான் அவன் அண்டர்ஸ்டாண்ட் எடுக்கிறா என்னன்னு கேட்டா, அங்க ஜீவன் வந்து போக்கியமா இருக்கான் பெருமானுக்கு, அவனுக்கு போகத்துல ஷேர் கிடையாதுன்னு சொல்றான். இதெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள், மேல நம்ம வாசிக்கணும். டு டிஸ்கிரிமினேட் இஸ் நாட் அவர் வியூ, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்தந்த சம்பிரதாயத்தில் வந்தவன் அந்தந்த சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தேசிக சம்பிரதாயத்தில் ஜீவாத்மா அங்கே போனாலும் அவன் எம்பெருமான் அனுபவிக்கிறான்னு சொல்லிச்சு, கர்த்தத்துவம் இல்லாமல் அனுபவம் கிடையாது. இப்போ சாங்கியம் என்ன சொல்றதுன்னு கேட்டால் கர்த்தத்துவம் ஜீவாத்மா கிடையாது, ஆனால் அனுபவத்தில் அவனுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றது. சரீரம் மூலமா அதுவும் அவனுக்கு உண்டுன்னு நினைச்சுட்டானோ, நான் சுத்தியாகம் சுத்தியாகம் சுத்தின்னு நினைச்சுட்டு இருக்கான். அப்போ அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா கர்த்தத்துவம் இல்லாமல் போக்திருத்தத்தை ஒத்துக்க முடியாது. போக்தான்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தாவாக இருக்கணும். இன்னொருத்தருக்கு பண்ண வச்சுட்டு அதை என்ஜாய்மெண்ட் இருக்குன்றது அது அடாவடியாக போயிடும் அப்புறமா. அதனால கர்த்தா போக்தா, போக்தான்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தம். அது எம்பெருமானுமே வச்சுக்கலாமே, இல்லை அவள் இன்னொருத்தர் கற்றுக்கும் ஒத்துக்கலாம் எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்கிறா. நம்ம அந்த டிஸ்கஷனுக்கு போக வேண்டாம், இங்கே டிஸ்கஷனை திருப்பி கொண்டு வரேன். ஆக மொத்தம் அகங்கார மகாரங்களை விடுறது தான் வந்து நம்மளுடைய இந்த சாஸ்திர அத்தியனத்தோட பிரயோஜனமே. அது எப்படி வேணால் விடலாம், எம்பெருமான் தான் எல்லாம் நினச்சிக்கலாம், இல்லை தாசனாக நினச்சிக்கலாம், அந்த சம்பிரதாயத்தை வந்து வேதத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அகங்கார மகாரங்களை விடுறது தான் நமக்கு பிரயோஜனம். ஏன்னா அதை விட்டால் தான் வச்சுக்கோ மோட்சத்தில் மோட்சமானது கிடைக்கும்னு சொல்கிறோம். ஆனா பிரபத்தின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டா, பிரபத்தின்னு கொண்டு வந்ததுனால இதை எதுவும் எதிர்பார்க்கறதே இல்லை. நேரம் ஆச்சரியம் பார்க்கணும் பிரபத்தி பண்ணிடுறா, அவ்வளவுதான் ஆச்சு. அதை பத்தி அப்புறம் சிந்தனம் பண்றது இல்லை, முன்னாடி சிந்தனம் பண்றது இல்லைங்கிறது. பட் இது எப்படி கன்சியூ பண்ணி வச்சிருக்கா ஆச்சாரியன்னு கேட்டா, ஞானத்தை அடைஞ்சி குருவை முதல்ல அப்ரோச் பண்ணி தத்த ஞானத்தை அடைஞ்சு விவேகம் வந்து முமுட்சுவாகி அப்புறமா தான் பிரபத்தி அனுசந்தானம் பண்றதுன்னு அந்த காலத்துல வச்சிருந்திருக்கா. பட் இந்த காலத்துல ஆச்சாரியர்களுக்கு கிருபா ஜாஸ்தி, நம்ம அப்படிதான் சொல்றோம், பரம கிருபாலுவா இருக்கா. அதனால ஞானம் ஞானத்துல பின்னாடி பாத்துக்கலாம், முதல்ல வாங்க வந்த வாழ்க்கை பிரபத்தின்னு பிரபதி பண்ணி வச்சுருக்கேன். ஆனா தப்பு கிடையாது. சரி, பிரபத்தி பண்ணது அப்புறமா நம்ம இதுல பரிசுரம் பண்ணலாமே, டைம் நிறைய பிரபத்தி பண்ணியாச்சுன்னு ஆச்சு. நம்ம நம்மளை பத்தி கவலைப்படக்கூடாது, நம்மளை பத்தி கவலைப்படுறது டெக்னிக்கலா எதுவும் இல்லை, கவலைப்படவும் கூடாது. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க ஒரே சக்கர டைம் தான். அப்ப அந்த டைமை கொண்டு சாஸ்திரங்களை வாசிக்கிறது நம்ம பிரயத்தனப்படலாம், கேட்டுக்கலாம். அப்படி இல்லை வச்சுக்கோ, ரியாலிட்டியில் வேற மாதிரி இருக்கு. கவலை கவலை இன்னும் இருக்கு, தொடர்ச்சி பண்றோமோ இல்லையா வேற விஷயம். இருந்தாலும் அதுல பிரயாசப்படணும். எதுக்கு அடியான விஞ்ஞாபனம் பண்றேன்னா, இப்போ ஒரு சாரி ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா, சம்பிரதாயத்துல வெளிச்சின்னங்களை வச்சு சண்டை ஜாஸ்தியாங்க. வெளிச்சின்னங்கள்னா திருமணம் எடுக்கிறதோ இல்லை கோவிலுக்கு போகிறதோ இருக்கிறத பார்த்து இப்படிதான் இருக்கே ஒழிய, அது மட்டும் சம்பிரதாயம் இல்லை, அதற்கு பின்னாடி பிலாசபின்னு ஒன்று இருக்கு. அந்த பிலாசபியை விட்டுட்டு நம்ம இதை மட்டும் பார்த்துட்டு தான் வச்சுருக்கோம். அப்போ நமக்கும் இத்தராளுக்கும் வித்தியாசமே இல்லை. நம்ம அந்த பிலாசபிகள் தாட்டை விட்டுட்டு என்ன பண்ற, அடிவெட்டியில் இறங்கிடுற இந்த கலை அந்த கலைன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அப்போ ஞானம் இல்லாமல் இருக்கு. ஞானம் இப்போ வருதுன்னு சொன்னோன்னா காலக்ஷேபம் பண்ணால் தான் வரும், உபன்யாசம் கேட்டது லெக்சர் கேட்டது புஸ்தகம் வாசிக்கிறது பண்ணால் தான் வரும். இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த பக்கம் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா ஈஸியாக இருக்குது, ஆஃபீஸ் போயிட்டு வர வந்த உடனே யார் உட்காந்து எல்லாம் கேட்குறது. வேறு கோவிலுக்கு போனோம் புஷ்பம் வாங்கி சேர்த்தோம், சக்தி இருக்கிறவா சுவர்ணஹாரம் வாங்கி சமர்ப்பிக்கிறா, கிரீடம் வாங்கி சமர்ப்பிக்கிறா, இதுலேயே தான் ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்க கோவிலே. யாருக்கு சமர்ப்பிக்கிறோமோ அவள் என்ன கிரந்தம் எழுதியிருக்காரு என்ன சொல்ல வரா அது தெரிஞ்சுக்கல, யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ பார்த்தோம்னா அந்த கிரந்தத்தை எழுதினவாளுக்கு அவள் கிரந்தத்தை ஒருத்த வாசிக்க தான் அவளுக்கு கிடையாது சந்தோஷமா இருக்க பரவாயில்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் விரும்ப அவன் கேட்டாரன்னா தங்கத்தை கொண்டு வா வைரத்தை கொண்டு வான்னு இதை கொண்டு போய் சமர்ப்பிச்சிருந்தா இப்போ திடீர்னு யாரும் நடவடிக்கை இல்லைன்னா அடுத்த பிரச்சனை வருது. இப்போ அந்த சொத்து ஏகமாக சேர்ந்து போயிடுறது கூட யார் கையாடுறதுன்னு பிரச்சனை வருது. எதுக்கு இதெல்லாம் அஞ்ஞானம் இந்த மாதிரி போயிட்டு, அதுக்காக என்ன ஒரு இன்னும் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னா நம்மளோட பிரயாசமானது நிறைய இதுலேயும் அதுலேயும் இருக்கணும். அச்ச அனுபவம்லாம் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இதுலேயும் கொஞ்சம் இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய காரியம் இதுதான். பெருமா வாழ் கும்மாச்சி எத்திட்டுக்கோ கோவிலுக்கு போ பெருமாள் இப்படி சொல்கிறத காட்டிலும் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. அதை காட்டிலும் பிலாசபியில் அவளுக்கு ருச்சி ஏற்படுத்தி இதை படிக்க வச்சு அப்போ தான் இது தழைக்கும். இல்லாட்டி வெறுமை நம்மளே காரணம் இல்லாமல் சண்டை போட்டுருக்கோம், அதுக்காக அதை விஞ்ஞானம் பண்ணேன். இப்போ நம்ம இந்த கீதார்த்த சங்கிரகத்தில் 9-10 ஸ்லோகம் பார்க்கலாம், page 3 இந்த புக்கில் முதல்ல. ஏன்னா முதலே சொன்னோம் பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறாருனா யாமனாச்சாரியர் எழுதின கீதார்த்த சங்கிரகத்தை வச்சுட்டு தான் அவர் வியாக்கியம் பண்ணியிருக்கார். அந்த படங்கள்லாம் அங்கங்கே பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறோம் 6வது அத்தியாயத்தில் இதை தொடங்குற அங்கேருந்து வாசிக்க, நீங்கள் கீதா சங்கிரகம் எடுத்துக்கோ, நான் திருப்பி அங்கே வாசிப்பேன். இதானி ஞான கர்ம யோக சாத்தியாத்மாவலோகன அங்க வச்சிருக்கார். அதே பதம் பத்தில 10வது ஸ்லோகத்துல அங்க வந்து ஆளவந்தர் யோக சாதனம் யோகாபியாசம் யோக சித்தி இதே பதங்கள் அங்க திருப்பி பாஷ்யக்காரர் உபயோகப்படுத்த போறார். சோ யாமனாச்சாரியர் என்ன கீதா சங்கத்தை சொல்லியிருக்காரோ அதை ஒட்டியேதான் இவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார். தனியா வியாக்கியானம் பண்ணல, எப்படி பிரம்மசூத்திரத்தை வியாக்கியம் பண்ணிச்சு முன்னாடி பூர்வாச்சாரியர் என்ன பண்ணி வச்சிருக்கோ அதை தான் நான் வியாக்கியானம் பண்ணேன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். 9வது பத்தியத்தையும் பார்த்துடலாம், நான் ஞாபகம் ஃபிஃப்த் சாப்டர் ஆரம்பித்து 9வது பத்தியம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்துடலாம். கர்மயோகஸ் சௌகரியம் சைபியம் காசன சத்விதாக பிரம்மஞான பிரகாரஸ்ய பஞ்சமாத்தியாய உச்சதே. பஞ்சமாத்தியாயே உச்சதே 5வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. எது கர்மயோகஸ் சௌகரியம் சுக்கரக சௌகரியம். சௌகரியம்னாலே ஈஸின்னு அர்த்தம். எல்லாம் எங்கள் சௌகரியமாக இருக்கா அப்படின்னு கேட்குறோம், சௌகரியமாக இருக்கா கன்வீனியன்ட்டாக இருக்கான்னு அர்த்தம். கன்வீனியன்ட் தான் சௌகரியம் அர்த்தம். அதோட சௌகரியம் சைக்கிரியம், சைக்கிரியம்னா சீக்கிரமாக அது நம்ம ரிசல்ட்டை அடைய வச்சிடும். ஞானயோகமானது கடினமான பாதை, டிலேவும் இருக்குது. கர்மயோகமானது எடுத்துக்கிறது ஈஸி, சீக்கிரமாகவும் பலனை கொடுக்கும். காசில் தத்விதாக அதை பற்றின சில விதங்கள் அதோட எலிமெண்ட்ஸ்லாம் அதில் சொல்லியிருக்காரு 5வது அத்தியாயத்தில். பிரம்மஞான பிரகாரஸ்ட் இந்த பிரம்மஞானம்னு சொல்லிச்சு. இப்போ முன்னாடி சொன்னோம் பிரம்மன்ற பதமானது கான்டெக்ட் வச்சு பார்க்கணும். ஏன்னா பிரம்மம்னா எங்கே பார்த்து பரபிரம்மமாக இருக்காது, அது வேதத்துக்கும் போகும் ஜீவாத்மாவுக்கும் போகும். அப்போ பிரம்மஞான பிரகாரஸ்ட்னு சொன்னால் அந்த ஆத்ம ஞானம் அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தினுடைய மோட்ஸ் தான் எப்படி இருக்குன்றதுலாம் 5வது அத்தியாயத்தில் சொன்னார்னு கழிச்சார். இப்போ 6வது பத்தியத்தை சொல்ல 6வது அத்தியாயத்தை சொல்லக்கூடிய 10வது பத்தியம் என்னன்னா யோகாபியாச விதிர் விதி யோகி சதுர்தா யோக சாதனம் யோக சித்தி ஸ்வயோகஸ்ய பாரம்யம் ஷஷ்டே உச்சதே. யோகாபியாச விதி எப்படி பண்ணணும், ஒரு ஹை லெவலில் கொடுக்க எப்படி யோகாபியாசம் பண்ணணும்னு சொல்கிறார். யோகாபியாசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யோகா பண்ணுறது கிடையாது. இந்த காலத்தில் பண்ணுற மாதிரி அந்த நித்திய நிமித்திக்கு கர்மாலாம் பண்ணிட்டு நிறைய டைம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளில், அந்த டைமில் போய் யோகாபியாசம் பண்ணணும்னு அர்த்தம். அதை எப்படி பண்ணுறது, அப்படி பண்ணக்கூடிய யோகிகள் 4 விதமாக இருக்கா, 4 லெவல்ஸ் நம்ம வந்து இது பார்த்தோம். சித்த பிரஜன் 4 லெவல் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே 4 லெவல் இருக்கா. அதை சொல்ல போகிறார் யோக சாதனம் என்ன, எப்படி அதில் ஒரு வெற்றி அடையிறது, யோக சித்தி சித்தி அடைஞ்சவா எப்படி இருப்பா, அப்புறம் யோகத்திய பாரம்யம் ஷஷ்டே உச்சதே அதோட சுப்ரீமசி என்ன சிரேஷ்டியம் அதனால, அதெல்லாம் எப்ப ஆராத தியாகத்துல சொல்ல போறாருன்னு சொல்லப்படுறதுன்னு யாமனாச்சாரியர் சொல்லியிருக்காரு கீதா சங்கிரகத்துல. இப்ப நம்ம பாஷ்யக்காரருடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். 211 உக்தஹ கர்மயோகஹ ச பரிகரஹ இதானிம் ஞான கர்மயோக சாத்ய ஆத்மாவலோகன ரூப யோகாபியாச விதி உச்சதே. அதே படங்கள் அங்கே பார்த்தோம், யோகாபியாச விதி. யோகாபியாச விதியானது சொல்லப்படுறது எதுக்கு? ஞான கர்மயோக, ஞான யோகமோ கர்மயோகமோ அதில் சாத்தியம், அதில் அடையப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய ஆத்மாவலோகன ரூப யோகாபியாச விதி. எப்படி பிரம்ம சப்தமானது பிரம்மத்தை குறிக்கிறது, ஆத்மாவை குறிக்கிறது, பிரகிருதியை கூட குறிக்கிறது, வேதத்தை குறிக்கிறதுன்னு சொன்னமோ, அதே மாதிரி இந்த யோகன்ற சப்தமானது நிறைய அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கார். யோகா கர்மத்து கௌசலம்னு அங்கே 2வது நிறைய சொன்னார். இந்த இடத்துல யோகம் என்னன்னு கேட்டால், ஆத்மாவலோகன ஸ்திதி இருக்கணும், அதான் யோகம். என்ன தாக்குறீங்க கேட்டால், கர்மயோகமோ ஞான யோகமோ அதோட முடிவில் அவாவாளுக்கு, அதை பண்றவாளுக்கு அவளுடைய ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படும். இப்ப எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி கன்சீவ் பண்ணிருக்காருன்னு கேட்டா, ஜீவாத்மா அசம்ஷன் என்னன்னு கேட்டா, ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவாத்மா பிரகிருத்தியோட சேர்ந்து கலந்து கட்டி ஒன்னா இருக்கு. இது இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, அடைய வேண்டிய இடம் பரமாத்மா ஸ்தானம். இப்ப இதுல இருந்தபடியே பரமாத்மா ஸ்தானத்துக்கு போக முடியுமா கேட்டா, போக முடியாது. முதல்ல பிரகிருத்திலேருந்து வியுக்தன் ஆகணும், பிரகிருத்திலேருந்து பிரியணும் முதல்ல. அப்ப பிரகிருத்திலேருந்து பிரியறன்னு சொன்னா என்ன இருப்பானா, தான் தானா இருப்பான். அதான் ததா திரஷ்டுரு ஸ்வரூபே அவஸ்தானம். அப்ப பிரகிருத்திய காரணம் அந்த மனசை சித்தத்தெல்லாம் அடைக்கிறப்ப என்ன கேட்டேன்னா, அவன் தன்னோட சுரூபத்திலே இருக்கான், ஆனா அங்கேயே நிக்கிறது இல்ல. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பரமாத்மா பிராப்தியே ஏற்பட முடியும். அது வரைக்கும் பக்தி இருக்கலாம், ஆனா பக்தி யோகம் பண்ண முடியாது. இப்போ நமக்கே பக்தி இருக்கும், பக்தி ஏன் இருக்கும்னா, ஏதோ ஆபத்து வருது, ஏதோ காப்பாத்திக்கணும் நம்மள, இல்ல இல்லாத குறை, இருக்கிறத காப்பாற்றணும், இல்ல இல்லாத பெறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பக்தி இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளால சாதிக்க முடியாது, பக்தியால சாதிக்கணும் நினைச்சிருக்கும். ஆனா இதெல்லாம் பக்தி யோகம் இல்லை. பக்தி யோகம் எப்போ ஆரம்பிக்கும் கேட்டீங்கன்னா, அந்த வியோகம் ஏற்பட்ட வகையில் தான் பக்தி யோகம் வந்து ஆரம்பிக்கும். இப்ப அந்த வியோகம் ஏற்பட்டு கம்ப்ளீட்டா போயிடும் கிட்ட அப்படி அர்த்தம் இல்ல. இது யோகா அபியாசம் பண்ணதும் தெரியும் போல இருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு போறது திருப்பி இறங்கி வர்றது, திருப்பியும் போறது இறங்கி வர்றது. பட் ஒரு தடவை அட்டைன் பண்ணாலே ஞான யோகின்னு டீம் பண்ணலாம். அப்ப அவளுக்கு என்ன ஆத்மாவலோக்கண ஒரு ருச்சி ஏற்பட்டு வச்சுக்கோ, பிறகு அவ அந்த சரீரத்தினால வரக்கூடிய ருச்சியை அவ தேட போறது இல்லை. ஏன்னா அந்த டேஸ்ட பார்த்தாச்சு, அந்த டேஸ்ட பார்த்த உடனே திருப்பி அந்த டேஸ்ட் தான் அவளுடைய முழுக்க இனிமேல் இருக்கக்கூடிய அபியாசம் தான் இருக்கும். ஒரு தடவை பார்த்துடுறா, பார்த்ததுக்கு அப்புறமா அதே ருச்சி இருக்கவாளுக்கு. அப்படி இருக்கிறவாளால் தான் பக்தி யோகமானது மேற்கொண்டு பண்ண முடியும். அது வரைக்கும் பக்தி யோகத்தில் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னார். அதனால சொல்ல வர்றாரு, இப்போ யோகாபியாச விதின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட யோகம்னா, ஆத்ம அவலோகன ரூப யோக, தத்தம் ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிறது. அது அந்த யோகாபியாசம் பண்ணி, அதாவது அந்த அந்த நிலையை தான் அடைய முடியும். அதுதான் பதிவு சொல்லப்படுற நல்ல இடத்துல உட்கார்ந்துக்கிறது, கிருஷ்ணாஜினமோ இல்லை ஏதாவது ஒன்று போட்டுக்கிறது, போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. தத்திர கர்மயோகஸ்ய நிரபேட்ச யோக சாதனத்துவம் தடையிட்டும் ஞானாக்காரக கர்மயோக யோக சிரஸ்க அனுப்பியதே. அதில் அந்த ஆத்மாவலோக்கணம் இதில் கர்மயோகஸ்ய நிரபேட்ச யோக சாதனத்துவம், கர்மயோகமானது இண்டிபெண்டாகவே பண்ணும். எப்பன்னு கேட்டால், ஞானத்தை உள்ளடக்கி. முன்னாடியே பார்த்தோம், கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகத்துக்கு போகலாம், அல்லது ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணா டைரக்டா பக்தி யோகத்துக்கு போகலாம். அதை திடம் பண்றதுக்காக ஞானாக்காரக கர்மயோக யோக சுரஸ்கா அனுபவித்தது. அந்த ஞானாக்காரக கர்மயோகம் இருக்கணும், அதை பண்ணாலே அதனுடைய முடிவு என்னது, அந்த ஆத்மாவலோகனம் தான், அது சொல்லப்படுறதுன்னு சொன்னார். ஸ்ரீ பகவான் வாச்ச, அநாசித கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்தியா சன்னியாசி சயோகி ச ந நிரக்னிஹி ந சாக்ரியஹ. சாஸ்திரங்களில் ஒரு ரூல் இருக்கு, இந்த புஸ்தகத்தெல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்றதுன்னு சொல்லிட்டு, அதுல பார்த்தோன்னா அபியாசகன்றது ஒரு கிரைட்டீரியன். அபியாசக அபியாசகன்னு அந்த இடத்துல ரெப்படிஷன். இப்ப நம்ம பண்ற அபியாசமும் ரெப்படிஷன் தான். ஆக்சுவலா அபியாசம் பண்ண அபியாசம் என்ன, திருப்பி திருப்பி அதே பண்றது. அப்ப சாஸ்திரங்கள்லயும் ஒரு விஷயத்தை பதில் நிறைய வாட்டி அபியாசம் இருந்தாலே இருக்கும், அதை பார்க்கணும். அது ஒரு லிங்கம், அது ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உபக்கிரம உபசமார நியாயம் பேரு. இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்றது, கன்க்ளூஷன் என்ன சொல்றது, அபியாசம் இருக்கான்னு பார்க்கணும். சொல்ல வந்த விஷயத்தை அடிக்கடி அதை மென்ஷன் பண்ணணும். அப்படி பார்த்துட்டு திருப்பி திருப்பி என்ன பண்றாரு, இதே தான் சந்நியாசம் என்ன, யோகம் என்ன, ஞான யோகம் என்ன, கர்மயோகம் என்ன, எது சிறந்தது, யார் சன்னியாசி, யார் யோகி, அதனால்தான் நம்ம என்ன பண்றதுக்கு அதே அதே பதங்கள் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்காக, திடீகரணத்துக்காக. அப்ப பகவான் சொல்ற, அநாஷ்ட கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியக, கர்ம பலன் மேல ஆசை வைக்காம எவன் பண்றானோ இல்லையா அவன் தான் சன்னியாசி, அவன் தான் யோகி. நிரக்னிகி நச்சாக்கிரியகன்னு சொல்லச்சு, அக்னியை விட்டவன் சொன்னா அக்னி சம்பந்தப்பட்ட வேதோக்தமான கர்மத்தை விட்டவன் அர்த்தம் கிடையாது, இல்ல எந்த காரியத்தையும் பண்ணாம இருக்கான்ட்டு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் காமிக்கிறார். வேதத்துல எல்லா கர்மாவுமே அக்னி சம்பந்தப்பட்ட கர்மா இல்ல, சிலதுல அக்னி சம்பந்தப்படாத கர்மாவும் இருக்கு. அப்ப ரெண்டு அர்த்தம் தான்னா, அந்த மாதிரி சாக்ரிபிஷியல் ரைட்ஸ விட்டவனும் இல்ல, உபாசனையா அதை விட்டவனும் கிடையாது அப்படின்னு வியாக்கியானத்துல பார்க்க போறோம். கர்ம பல வர்க்காதிக்கம் அநாஷ்ட காரியம். ஏன்னா வேதமான ரெண்டு பாகமா இருக்கு, பூர்வ பாகம் உத்தர பாகம். அதுல கர்ம காண்டத்துல சொல்லப்பட்ட பலன்கள்ல மேக்சிமம் பதில சொர்க்கம் தான். சொர்க்கத்துக்கு போறா திருப்பி வந்தான், அதுவும் திருப்பி வரப்போறான் இருந்தாலும். அப்ப அதுக்காக உதாரணம் கேட்டார், கர்ம பலம் பகுதி ஸ்வர்காதிக்கம் அநாஷ்ட காரியம், அதை அநாஷ்டகன அதை ஆசிரியக்காமல், அதை எதிர்பார்க்காமல், காரியம் கர்மானுஷ்டானமேவ காரியம். காரியம்னா என்னது, கர்ம அனுஷ்டானம் தான் காரியம். விதிக்கப்பட்ட கர்மாவ விகித கர்மா விட முடியாது, நித்திய நைமித்திக கர்மா விட முடியாது, அதை பண்ணிட்டு இருக்கணும். சர்வாத்மனா சர்வாத்மனாக மத் சுகிருத்பூத பரம புருஷ ஆராதன ரூபத்தையா கர்மைவ மம பிரயோஜனம் நதத் சாத்தியம் கிஞ்சித் இதி யஹ கர்ம கரோதி. போன அப்படியே ப்ரீவியஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா 29th ஸ்லோகத்துல, போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ரிச்சதின்னு சொன்னார். எம்பெருமான் தன் எப்படி சொல்லிக்கிறாருன்னா, சுஹிருதம் சர்வபூதானாம், அனைத்து ஜீவராசிகளும் நான் சுஹிருத்துன்னு. இப்போ ஃப்ரெண்டுன்னு குறிக்கிறது ரெண்டு வார்த்தை இருக்கு, மித்ரம் இருக்கு, சுகிருத்து இருக்கு. பின்னாடி வரப்போறது 6th பத்தியத்தில் பார்க்க போகிறோம், 9th பத்தியத்தில் பார்க்க போகிறோம். சுகிருத்துனா யாருன்னு சொல்லிட்டு, சுகிருத்துக்கும் மித்ரத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மித்ரம்ன்றது ஏஜ் சேமாக இருக்கணும், சுகிருத்துக்கு ஏஜ் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஏஜ் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன் சுகிருத்துன்னு சொன்னான். அப்போ எம்பெருமான் எப்படி கண்ணா, எல்லோருக்கும் சுகிருத்தாக இருக்கான், நல்லதையே நினைக்கக்கூடியவன். அதனால சாஸ்திரத்தை பத்தி சொல்லிச்சு பாஷகர் சொல்றார், சஹசிர மாத்து பித்ருபியம், 1000 அம்மா அப்பாக்கள் சமம் சாஸ்திரம் அப்படிங்கிற. நம்ம கொஞ்சம் ஒத்துக்கிறது இதுவாக தான் இருக்கு, எப்படி அம்மா அப்பா தான் லோகத்துல அவ்வளவு கிதத்தையே சொல்றவான்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஃபேக்ட் தான், அதை டெனே பண்ண முடியாது. இருந்தாலும் நமக்கும் ஆசாபாசங்கள் இருக்கு, ராகத்வேஷங்கள் இருக்கு, எல்லாம் இருந்துருக்கு. அப்படி இருக்குச்சே நமக்கு என்ன அர்த்தம் கிடையாது, எல்லா சமயத்தையும் நம்மளால விவேகத்தை எக்ஸசைஸ் பண்ண முடியறது இல்லை. நம்ம பசங்களா இருந்தா கூட அது வேண்டாம் இருந்தா கூட சம்டைம்ஸ் என்ன பண்றோம், ஒரு எக்ஸசிவ் ஒரு அஃபெக்ஷன்னால சில இதெல்லாம் அலோவ் பண்றோம், சரி பண்ணுன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அன்பை கெயின் பண்ணிக்கிறதுக்காக சில இதெல்லாம் பண்றோம். லோகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இது விட்டு போயிடுமோ, பந்தம் விட்டு போயிடுமோன்றதுனால சில இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றோம். நேச்சுரலா பண்ணக்கூடிய விஷயங்கள் தானே, வரக்கூடாதுன்னு சிலது பண்றோம், வரணும் சிலது பண்றோம். அப்ப என்ன அர்த்தம் காம்ப்ரமைஸ் ஆகும். அப்போ அன்பு இருக்க ஒழிய ஞானபூர்வமான அன்பான்னு கேட்டா அது இல்லை. ஓவர் கண்டிப்பு இருக்கிறதுலையும் பார்த்தோன்னா ஒரு விதமான அஞ்ஞானம்தான், ஓவர் அன்பு இருக்கிறது அஞ்ஞானம் தான், ஓவர் கண்டிப்பும் அஞ்ஞானம் தான். பண்ணு பண்ணுன்னா ஏன்னா நல்லா வரணும் நல்லா வரணும்னு நினைச்சு ஏதோ கண்டிப்பு இருக்கு. அப்போ அப்பா அம்மாவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளால யூ நாட் ஏபிள் டு பிளே த ரோல் இன் அ பெர்ஃபெக்ட் மேனர், பிகாஸ் நமக்கு அந்த ஆசாபாசங்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளால. பட் சாஸ்திரமானது அப்படி இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எக்ஸெப்ஷன் நம்ம கேட்டுனா ரொம்ப பண்ணணும்னா பண்ணணும், அதுதான் சக்கனா இருந்தா பண்ணிதான் ஆகணும். எதுக்கு அப்படி பண்றது, நம்மளுடைய ஹிதத்துக்காக தான். ஏன்னா சாஸ்திரம் சொன்ன வழியை ஃபாலோ பண்ண பண்ண நமக்கு மென்டல் பியூரிட்டி கிடைக்க போகுது, மென்டல் பியூரிட்டி கிடைச்சா மோட்சத்துக்கு போகிற வழி சந்தோஷம் கிடைக்க போகுது. அதனால பகவான் அவங்க சுகிருத்தா இருக்கான், ஏன்னா நம்மளுடைய நன்மைக்காக தான் அந்த சாஸ்திரத்தை அவன் வச்சிருக்கான். அதனால அதே பதங்களை போட்டுட்டு சர்வாத்மனாக அஸ்மத் சுகிருத்பூத பரமபுருஷ ஆராதன ரூபத்தையா, அப்படிப்பட்ட நமக்கு சுகிருத்தா இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுக்கு ஆராதன ரூபத்தையா, அவனுக்கு ஆராதனமாக கர்மைவ மம பிரயோஜனம், அப்படிப்பட பண்ணக்கூடிய கர்மா தான் நமக்கு பிரயோஜனமே தவிர அந்த கர்மாவுக்கு இண்டிபெண்டாக ஒரு பலம் இருந்து அதனாலையும் நினைக்கிறது கிடையாது. சாத்தியம் கிஞ்சிதி யஹ கர்ம கரோதி, அவன் எப்படி எவன் செய்கிறானோ, சன்னியாசி ச ஞான யோக நிஷ்டச்ச யோகி ச கர்ம யோக நிஷ்டச்ச. இப்ப சன்னியாசினா யார், யோகினு யாரு சொன்னார், சன்னியாசினா ஞான யோக நிஷ்டகான்னு அர்த்தம், யோகினு யாருன்னு கேட்டா கர்மயோக நிஷ்டக. ஆத்மாவலோகன ரூப யோக சாதன பூத உபய நிஷ்ட இத்தியர்த்தா, என்ன அர்த்தம் தான் எடுத்துக்கோ, ஆத்மாவலோகன ரூப யோக சாதன பூத, ரெண்டுமே வந்து ஆத்மாவலோகனத்தை பொருட்படுத்தக்கூடிய சாதனங்கள், எது கர்மயோகமும் ஞான யோகமும், அதனால் அதில் நிஷ்டையாக இருப்பவன். ந நிரக்னி நசாக்கிரியா சோதித யஜ்ஞாதி கர்மசு அபவிருத்தக, சோதித்தான படம் போட்டு படம் போட்டுந்தார், சோதித்தனா கட்டளை இடப்பட்டு, அதான் முதலே சொன்னோம், ஒரு ஜீவாத்மா கர்த்தத்துமே இல்லைன்னு சொல்லிட்டா சாஸ்திரமானது யாரை குறிச்சு இப்ப வந்து கட்டளை இடும், இத பண்ணு அகராக சந்தியா உபாசித்தன்னு வச்சுருந்தோம், ஐயோ நானே இல்லையே முதல்ல அப்படின்னா அப்ப யார் யார் பண்றது, அதனால தேசிகன் சொல்றார் அப்ப அந்த இடத்துல அந்த அகன்ற பாவம் இருக்கும், அப்பதான் ஒரு காரியத்தை பண்ண முடியும். அதனால அப்ப என்ன சொல்றது, சோதித்த யஜ்ஞாதி கர்மசு அப்ரவிருத்தா, அப்படி சொல்லப்பட்ட காரியங்கள்ல பண்ணாம இருக்கவன் கிடையாதுன்னு சொல்றது சன்னியாசி. அதே மாதிரி கேவல ஞான நிஷ்டக தசியகி ஞான நிஷ்டா ஏவ கர்மயோக நிஷ்ட சேது உபயம் அஸ்தி இது அபிப்பிராய. ஆனா கர்மயோக நிஷ்டனா இருக்கவனுக்கு ரெண்டுமே கிடைக்கும் அர்த்தம் இது, கர்மயோக நிஷ்டனா இருக்கவனுக்கு கர்மா பண்ண ஒரு பலனும் கிடைச்சது, ஞான யோகத்துல இருக்கக்கூடிய பலனும் இருக்கு, ஏன்னா ஞானத்தான கர்மயோகத்துல அந்தர்பாவமா வச்சிருக்கணும்னு சொல்லிச்சார். உக்த லட்சணே கர்மயோகே ஞானம் அப்படி அஸ்தி இத்தியாக, அதை திருப்பி ரீஇட்ரேட் பண்றார், கர்மயோகத்துல ஞானமும் இருக்குன்றத, எம் சந்நியாசம் இது பிராகு யோகம் தம் இத்தி பாண்டவ நஷ்ய சந்நியஸ்த கல் சங்கல்போ யோகி பவதி கர்ச்சன. சன்னியாசின்னு யாரு சொல்றாலோ, ஞான யோகின்னு யாரு சொல்றாலோ, அல்லது எதை ஞான யோகம் சொல்றாலோ அதை கர்மயோகமா நினைச்சுக்கோ, பாவித்துக்கொள். ஏன்னா கர்மயோகின்னு எப்போ ஒருத்தர் சொல்ல முடியும்னா, ஆத்மா வேற சரீரம் வேறன்ற பாவனையோடு இருந்துட்டு பண்ணக்கூடிய கர்மாவெல்லாம் ஆத்ம சைஷ்டியத்துக்காக நினைச்சு பண்றாலும் அவாதான் கர்மயோகி. அப்படி என்ன இல்லாட்டி வச்சுருக்கோம், அதான் அகங்காரா சொல்லி சொல்ல போறார். இந்த இடத்துல சங்கல்பக முன்னாடி இந்த பதத்தை பார்த்தோம், சங்கல்பம் என்னன்னு சொன்னா ரெசல்யூஷன் இல்லை, சங்கல்பம் பொதுவாக வச்சுக்கோ ரெசல்யூஷன் பண்றேன் இந்த மாதிரி அத்திய சொல்ற போனா அந்த சங்கல்பம் முடியாது, இந்த காரியத்தை நான் பண்ண போறேன்ற இந்த இடத்துல. இந்த இடத்துல சங்கல்பம்னு சொன்னா சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சுக்கிறது, சரீரம் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிறது, அதுதான் இந்த சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை விட்டவனை தான் யோகின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றேன். ஞான யோக இது ஆத்ம யாத்தார்த்த ஞானம் இது பிராகு தம் கர்மயோகமே வித்தி, ஞான யோகா இது ஆத்ம யாத்தார்த்த ஞானம், ஞான யோகம் என்ன சொல்ற, ஆத்ம யாத்தார்த்த ஞானம்னா அந்த the true knowledge of the self சொல்றோமோ அத கர்மயோகம் என்று அறிந்து கொள். தது உபபாதயதி நஹி அசன்யஸ்த சங்கல்போ யோகி பவதி கச்சன இதி, ஆத்ம யாசாத்மிய அனுசந்தானேன அனாத்மனி பிரகிருதௌ ஆத்ம சங்கல்பஹ சந்நியஸ்தஹ. ஆத்ம யாத்யாத்ம அனுசந்தானேன, ஆத்ம யாத்யாத்ம அனுசந்தானேன, இந்த ஆத்மாவானது பிரகிருதியை காட்டிலும் வேறன்னு நினைச்சிட்டு அனாத்மனி பிரகிருதௌ, அப்ப ஆத்மா இல்லாத விஷயம் எது, பிரகிருதி. பிரகிருத்தின் என்னது, நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரகிருத்தினா முதல்ல சரீரம் தான், பிரகிருத்தினா எங்கேயோ தள்ளி இருக்கக்கூடிய விஷயம் நினைச்சுக்காண்டா, பிரகிருதி தான் சரீரம் தான். அப்ப சரீரத்தில் ஆத்ம சங்கல்பஹ சந்நியஸ்தஹ பரித்யக்தஹ, ஆத்மான்ற எண்ணத்தை விட்டவன் ஏன ச சந்நியஸ்த சங்கல்பஹ அனேவம் பூதஹ யஹ சஹ அசந்நியஸ்த சங்கல்பஹ. அப்படிப்பட்ட எண்ணத்தை விட்டவன் தான் கர்மயோகி. அர்த்தம் எந்த எண்ணம்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தை பார்த்து ஆத்மான பிரமிக்காதவன், சரீரமானது வேற ஆத்மானது வேற அப்படின்ற ஞானம் இருந்தாதான் கர்மயோகத்தை ஆரம்பிக்க முடியும். இதான் முதலியே சொன்னோம், ஒருத்தனுக்கு அந்த ஞானம் இல்ல வச்சுக்கோங்க, அவன் கர்மயோகம் போறான், அந்த கர்மாவை பண்ணிட்டு அந்த கர்மாவால வரக்கூடிய பலன் அடைஞ்சிட்டு போறான்னு நினைச்சுப்பான். ஏன்னா அந்த கர்மால வரக்கூடிய பலன்லாம் இந்த தேகத்துக்கு தான், ஒரு யாகம் பண்றதுக்கு நிறைய இந்த இது வருது, சொத்து வர்றதுக்காக யாகம் பண்றான்னா எதுக்கு சுகம், திருப்பி தேகத்துக்கு தான். சரி சொர்க்கத்துக்கு போறனே, சொர்க்கத்துக்கு போய் ஆத்மாக்கு மட்டும்தான் கேட்டா அது நிரந்தரமான பலன் கிடையாது, போயிட்டு திருப்பி வர வேண்டியதுதான். அதனால எது நிரந்தரமான பலன் தான், மோட்சம். அந்த மோட்சத்துக்கு எப்ப போலான்னு கேட்டா, ஆத்மா வேற சரீரம் வேறன்ற எண்ணம் வந்து அந்த எண்ணத்தை கொண்டு கர்மயோகம் பண்ணாதான் முடியும், அல்லது கர்மயோகம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அதனால ஆத்ம யாத்தாத்ம ஞானத்தோட கூட கர்மயோகம் பண்றவன் தான் சன்னியாசி, அவன் தான் யோகின்னு சொல்லப்படுற. அதான் யோகி பவதி சைவ யோகி பவதி நகி அசன்யஸ்த சங்கல்பா பவதின்னு சொல்லப்படுற. நகி உக்தேஷு கர்மயோகேஷு அனைவம் பூத்தா கச்சன கர்மயோகி பவதி. அதனால இப்படி இல்லாதவன் யோகியாக முடியாது. எஸ் சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாகனு பார்த்தோம். எவனுடைய எல்லா ஆரம்பிக்கப்பட்ட கர்மாவும் காம சங்கல்ப வர்ஜிதாக சொன்னா அந்த சங்கல்பத்தை சொன்னா இருந்தவே அது வந்து இந்த ஒரு ராங் நோஷன், தட் பாடி இஸ் தி செல்ஃப், அப்படி அதை விட்டவன் அர்த்தம். இதுஹி உக்தம் சொன்னார். கர்மயோக ஏவ அப்ரமாதேன யோகம் சாதயதி இத்யாஹ. திருப்பி ரெபிடிஷன், கர்மயோகமே அப்ரமாதேன யோகம். அப்ரமாதேன சொன்னா எந்த விதமான குழப்பமும் இல்லாமல். ஏன்னா ஞான யோகம் போறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏதோ போனோம் லெக்சர் கேட்டோம், உபன்யாசம் கேட்டோம், இல்லை காலக்ஷேபம் கேட்டோம், நான் ஆத்மா வேற சரீரம் வேற, நான் வந்து ஞான யோகத்துக்கே போறேன்னு போக முடியாது அதாலையும். ஏன்னா நம்மள வாசனைகள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த சமயத்துக்கு மேலே எதுவும் வாசனைகள் இல்லாமல் இருக்கலாம், டீப் ஸ்லீப் மாதிரி. ஆனால் திருப்பி பதில பலவத்தால் அந்த இருக்கும். அதனால அப்படி ஞான யோகத்துக்கு போறேன் முடிவு பண்ணிட்டு போக முடியாது. ஞான யோகமானது ஒரு நேச்சுரல் ட்ரான்சிஷன், அவளுக்கே தெரியாம இருக்கணும். ஞான யோகின்றது முதல்ல எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி நான் ஜீவன் முக்தான சொல்லிக்கிற பாருங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டா போச்சு. ஞான யோகம் இல்லை, அவள் இருக்காள இல்லையான்னு அவளுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கவும் மாட்டா, அது தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால அதுல போக முடியாது கர்மயோகியா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப அதுதான் அப்புறமாதிரி யோகம் சாதியது, எந்தவித குழப்பமும் இல்லாம சாதன சாதித்து கொடுக்கிறது. ஆறுக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே யோகாருடச்ச தசியத சம காரணம் உச்சதேன்னு. ஆறு ருக்ஷோகோனா முமுக்ஷோகோ மாதிரி, யோகத்தை அடைய ஆசைப்படுறவன், யோகம்னு ஒரு மலையா வச்சுனா மலை ஏறி அதுல ஏற ஆசைப்படுபவன், அவனுக்கு எது கர்மாதான் காரணம், கர்மாதான் அவனுக்கு வழி. அதே அவன் உடம்பு ஏறிட்டான்னு சொன்னா அப்ப அவனுக்கு சமஹா காரணம் வச்சது. சமஹான டிராங்குலிட்டி அப்படின்னு போட்டிருக்கா. ஆனா சமஹானன்னா அந்த ஸ்டேட்ல கர்மா பண்ண முடியாது. அதாவது ஏறி சொன்னோம்னா ஞான யோகம், சில பேர் சுவாபாவிகமா ஞான யோகிகளா இருக்கலாம், அப்படி இருந்தானா அவளால் கர்மா பண்றதுக்கு முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேஜ்லயே இருக்கக்கூடியவா, சஞ்சலமே இல்லாமல் இருக்கக்கூடியவா, அப்ப அவளுக்கு எதையும் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அதே ஆத்ம அனுபவத்தில் இருக்கக்கூடியவா, அவளுக்கு அந்த ஆத்ம அனுபவத்தில் இருக்கணும்னு அதுவே ஒரு சமஹான விருது, ஒரு நிரதிசயமான ஒரு சாந்தி. அப்படி அதுதான் அதுக்கு காரணம், அதுலயே கண்டினியூ பண்றதுக்கு. ஆனா டு கிளைம் யாரெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாளோ அவளுக்கு கர்மயோகம் தான் வழி, கர்மாதான் வழி. யோகம் ஆத்மாவலோகனம் தான் திரும்பி போட்டுட்டார். யோகம்னா என்ன, ஆத்ம அவலோகனம். இந்த ஆறாவது அத்தியாயத்துல இந்த இடத்துல யோகம்னு சொன்னா ஆத்ம அவலோகனம் தான். ஆத்ம அவலோகனம் ஒரு தசை, ஒரு ஸ்டேஜ். இப்ப நம்மளால அதை பண்ண முடியல, ஏன்னா அந்த ஆத்மாவை சுத்தி ஏகப்பட்ட இம்பியூரிட்டிஸ் கலந்து கட்டி இருக்கு. அது இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியல. அது இருந்தாலும் தேகத்தோட ஊட்டி இருக்கா இல்ல தனியா இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க. அதாவது ஆத்மா இருக்கு, ஆத்மா இருக்கு நமக்கு சாத்து சொன்னதா தெரியுது. நம்மளா கொண்டு ஆத்மா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோ, நிச்சயமா இல்ல அனுபவத்தில் நமக்கு அது சித்திக்கிறது இல்ல. நம்மளை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னா பஸ்ட் தேகம் தான் நமக்கு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வாசனைகளால் நம்ம அப்படியே கட்டுப்பட்டுருக்கோம். அதான் இதை காட்டுல ஆத்மா இருக்கான்னு கேட்டா சாஸ்திரம் சொல்றது ஆச்சாரியால் சொல்லாம சொல்லாமே தவிர கண்டிப்பா இருக்குன்னு பிரதிக்கவே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாசனை இல்லை. அப்ப அந்த ஆத்மாவலோகனத்தை பிராப்தம் இச்சோகோ, அதை அடைய ஆசைப்படுபவன் முமுக்ஷோகோ, அந்த முமுக்ஷுக்கு கர்மயோக ஏவ காரணம் உச்சதே. தஸ்ய ஏவ யோகாரூடசிய, அதே அவனே யோகாரூடகன்னு சொன்னா ஏறிட்டான், ஓரளவுக்கு ஏறிட்டான் வச்சுக்கோங்க. அப்ப பிரதிஷ்டித யோகசிய, அந்த யோகத்துல பிரதிஷ்டிதமா இருக்கவனுக்கு சமஹ கர்ம நிவர்த்தி காரணம் உச்சதே. அப்ப அவனுக்கு அதுலயே இருக்கிறதுக்கு கர்ம நிவர்த்திக்கு காரணம். அப்ப கர்மா பண்ண அவசியம் இல்ல, ஆனா முதல்ல கர்மாவை பண்ணித்தான் ஆகணும் தாத்பரியமா இருக்கு. அப்ப ஏன் பண்ண முடியாதுன்னா அவனை பண்ண வேண்டிய நிலைமையில் இருப்பான், ஹி இஸ் கட் ஆஃப். அதனால அவனுக்கு என்ன கொஞ்சம் கூட பந்தம் எதுவுமே இருக்காது, அதனால அவனால பண்ண முடியாது. யாவத்து ஆத்மாவலோகன ரூப மோட்ச பிராப்தி தாவத்து கர்ம காரியம் வித்தியர்த்தா. அதனால லைன் போட்டுட்ட, எது வரைக்கும் அந்த ஆத்மாவலோகன ரூப மோட்ச பிராப்தின்னு போட்டு இருந்த மோட்சம்னா ஔபச்சாரிக்கம், இது இது மோட்சம் கிடையாது. அந்த ஆத்மாவலோகனமே மோட்சம் சொல்லப்படுறது. ஏன்னா அதுவே மோட்சம் கிடைச்ச மாதிரி, ஏன்னா அதுக்கப்புறம் பக்தி யோகம் அப்புறம் மோட்சம் தான். அதாவது அதுக்கப்புறம் திரும்பவே கிடையாது. அதனால சுவமா அங்க போயிட்டான்றதுனால அது மோட்சம் சொல்ற. அப்படிப்பட்ட ஆத்ம அவலோகன ரூப மோட்ச பிராப்தி தாவத்து கர்ம காரியம் இருக்கிறது. அது வரைக்கும் கர்மாவானது செய்யப்பட வேண்டும். கதா பிரச்சித யோகோ பவதி அப்படின்னு கேள்விக்குன்னா சங்கத்துக்கு சொல்லணும். இப்ப மூணாவது பத்தியத்தை வாசிச்சு நம்ம நாலாவது பத்தியத்தை வாசிட்டு வச்சுருந்தோம், நமக்கு சம்பந்தம் தெரியாது, அதை கமெண்டேட்டர் சொல்லுவா. அதனால கதா பிரதிஷ்டித யோகோ பவதியும் அவரே கேள்வி கேட்டிருந்து எப்ப ஒருத்தன் வந்து யோகத்துல பிரதிஷ்டிதமா இருப்பான் அதை சொல்ற. எதாகி நேந்திரியார்த்தேஷு ந கர்மசு அனுசஜதே சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட சதோச்சதே. எப்பொழுது இந்திரிய அர்த்தம், இப்ப நம்மளுடைய வாசனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அர்த்தம்னா ஆப்ஜெக்ட், அந்தந்த அந்தந்த சென்ஸ் ஆர்கனுக்கு விஷயம், ஆப்ஜெக்ட்னா விஷயம்னாலும் அந்த திரும்பிடுறது நம்ம நிறைய மீனிங் இருக்கு. விஷயம்னா அந்தந்த இந்திரியத்திற்கு அடையப்பட வேண்டிய அந்தந்த இந்திரியத்தினால அறிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு வஸ்து இருக்கும், அதுதான் விஷயம். இப்ப காதுக்கு சப்தம்தான் விஷயம், சப்தம்தான் காதுக்கு விஷயம், நாக்குக்கு சுவை தான் விஷயம், மூக்குக்கு வாசனை, அது மாதிரி கண்ணுக்கு ஒரு காட்சி, அது பொருள், அதுதான் விஷயம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அனாதிகால வாசனை இருக்கிறதுனால நம்மளால நினைச்சா கூட இந்திரியார்த்த சம்யோகத்தை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வஸ்து எதுல வந்துருச்சுன்னா கார் ஓடிட்டு இருக்கோம், வண்டி அவ்வளோ மெட்ராஸ் ரோட்ல அவ்வளோ டிராஃபிக்ல கார் வண்டி ஓட்டினாலும் ஏதாவது நம்ம கண்ணில் படாமல் குறுக்கு வந்துட்டு அது ஒரு நிமிஷம் அதை பார்க்கறோம், பார்க்காம இருக்க முடியறது இல்லை. ஏன்னா கண்ணுடைய ட்ரெயின் அந்த மாதிரி எதிர எது வந்தாலும் பார்க்கறோம், யார் கார் ஓட்டுறா, யார் ஸ்கூட்டர் ஓட்டுறா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் போறோம். அப்படியா ரோட்ல எதையுமே பார்க்க ஓட்டுறோம், ஓட்ட முடியறது இல்லை. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மளால முடியல, ஏன்னா சுவாபாவிகமா ஒரு சத்தம் கேட்டா எழுந்து பாக்கிறோம், நல்ல வாசனை வேறதா என்ன என்ன சமைக்கிறா, ஏன்னா அவ்வளவு இது இருக்கு. ஆனா அந்த யோகத்துல நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், அது நமக்கு எப்ப ஒரு நாள் வரலையோ அப்ப நம்ம பிரதிஷ்ட யோகி அர்த்தமானது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சில விஷயங்கள் வைராக்கியத்தினால கூட வந்துடும், தப்பான ரீசன்னால கூட வைராக்கியம் வரலாம், ஆனா அதையெல்லாம் இங்க சொல்லல. அம்மா மேல கோச்சின்னு கிச்சனுக்குள்ளே போகாம இருக்கா வச்சுக்கோ, அப்படின்னா அந்த இதுல எண்ணம் இல்லை அர்த்தமா தான். பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள்ல ஒரு தப்பான ரீசனால வைராக்கியம் வந்துட்டு வச்சுக்கோ, அப்படி நமக்கு வந்து சலனம் இல்லாம இருக்கா, சில பேர் சலனம் இருக்காம மேலோட்டமா இருக்காளே ஒழிய ஒருத்தர் போட்டிருந்தார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் படிக்கணும் சார், அதாவது நிறைய படிக்கணும். காசியில வந்து ஒரு சொல்லியா காஞ்சி வந்து முத்தித்திரு நகரத்துல ஒண்ணு, அங்க போய் மரணமானால் மோட்சம்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அங்க நிறைய மாதிரி பவனம் இருக்குமா, ரெண்டு மூணு பவனம் இருக்கு. அது ஒரு கேரக்டேக்கர் ஒருத்தர் இருக்காரு, சுக்லாவோ மிஷாவோ ஒருத்தர் இருக்காரு வச்சிருக்கோம், 40 வருஷமா அது கேரக்டேக்கரா இருக்காரு. ஸோ ஏ சீன் லாட் ஆஃப் பீப்புள் அங்க வந்து தானா வந்து சேர்ந்துருது, இல்ல கொண்டு விட்டுட்டு போயிடுறா அப்படியே இருப்பா அங்கேயே. அவ பிராணன் போனவொடனே தகனத்துக்கு ஏற்பாடு பண்ணும் புரியுது அவங்களுக்கு, அலைவா இருக்கே வந்து சேர்ந்துருவா, பேரை கொடுத்துட்டு சேர்ந்துடணும், பிராணம் போச்சுன்னா தகனத்துக்கு அனுப்புற காரியம். அப்ப அவருடைய அனுபவத்தை ஒருத்தர் ஒருவர் சொல்லிருக்க, ஒருத்தர் வந்து சேர்ந்தாரா பெரிய பண்டிதர் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சுட்டு வயசான காலத்துல வந்து சேர்ந்துட்டார், சேர்ந்துட்டு படுத்த படிக்க இருக்க உடனே கூப்பிட்டு சொன்னாரா, என் மாதிரி என் தம்பிகள் எல்லாம் வர சொல்லு, இம்மீடியட்டா வர சொல்லு. 40 வருஷமா பகை, பெரிய பண்டிதர் பெரிய ஞானி, 40 வருஷமா தம்பிகளோட ஏதோ வீடு சொத்து பிரிக்கிறது இல்ல, ஏதோ ரெண்டு செங்கல் கூட வச்சுட்டான் பொழுது, அதனால சண்டை வந்துட்டு 40 வருஷம் பேசாம இருக்க. உடனே அமைச்சு வர சொல்லி அவ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் தானம் போயிடுச்சு அடுத்த நாளே அப்படின்றாரு. எதுக்கு சொல்லவரோம்னா அந்த மாதிரி வைராக்கியம் சண்டை வேற ஏதோ காலத்துல வருது, பார்க்க மாட்டேன் போக மாட்டேன் வரமாட்டேன்லாம், அது அஜ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய வைராக்கியம். ஆனா இங்க சொல்லப்படுறது அப்படி இல்ல, இந்திரியார்த்தேஷு அர்த்தம் வந்தாலும் இந்திரியமானது சஞ்சலப்படல, அதாவது மனசு சஞ்சலப்படல, ஆத்மா சஞ்சலப்படல. அப்படி என்ன கர்மத்தும் அனுசரிச்சது ஆக்ஷன்ஸ்லயும் பைண்ட் ஆகல. சர்வ சங்கல்ப சன்னியாசி எல்லா ஆசைகளையும் விட்ட இருக்கானோ அவன்தான் யோகாருடக ததோச்சது, அப்பொழுது அவன் யோகத்தில் பிரதிஷ்டனமாக இருக்க தத்பரியமானது. ஏதா அயம் யோகி ஆத்மீக அனுபவ ஸ்வபாவத்தையா இந்திரியார்த்தேஷு, இந்த முதலே சொன்னோம் பிரகிருத்தியோட கலந்து கட்டி இருக்கான் ஜீவாத்மா. இப்ப அவனை போய் பரமாத்ம விஷயங்கள்லாம் பேசியிருந்தா வச்சுருந்தோம் கண்டிப்பா வந்து ஏதோ 2 நிமிஷம் கேட்கலாம், அதுக்கு மேல மனசுல வைக்காது, ஏன்னா இங்க இது போட்டு இருந்துட்டு இருக்கு பிரகிருதி சம்பந்தம். அப்ப அந்த வாசனைகள்லாம் போனாதான் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்லையா. அதனால ஆத்மீக அனுபவ ஸ்வபாவத்தையா, மனசுக்கு ஏதோ ஒரு ஆலம்பனம் போகணும், மனசுக்கு எதையும் பண்ணா மனசை வச்சுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால முதல்ல என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு இடத்துல அதை கொண்டு வந்து நிறுத்தணும், ஒரு காரியத்தை பண்ண பண்ண பண்ணி அதை ட்ரெயின் பண்ணாதான் கடைசியில யோகா பிரயோகத்துக்காக அதையும் விட முடியும். ஆனா எடுத்த உடனே எதுவுமே பண்ணாம இருந்தா சொல்லுவோம் யாராலையும் முடியாது. ஏன்னா மனத்துக்கு ஆலம்பனம் தேவை. அது மாதிரி நமக்கு இந்த ஏதோ ஒரு அனுபவம் இருந்துட்டே இருக்கணும் ஆத்மாக்கு. அது ஆத்மாவே இருந்துட்டு வச்சுக்கோ, அப்ப வெளியில போகாது. ஏன்னா அதுவே ஆனந்த சுரூபம் இல்லையா. அப்படி அதுல இருக்கக்கூடிய இந்திரியார்த்தேஷன் சொன்னா ஆத்ம வெத்திரிக்த பிராகிருத விஷயேஷு, ஆத்மாவை காட்டுல வேற இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தப்பட்ட விஷயேஷு, தத் சம்பந்திச்சு கர்மசு ச அனுசஜதே, அது சம்பந்தப்பட்ட கர்மாவிலும். என்ன கதைன்னு கேட்டா விஷயத்து மேல நாட்டம் இருக்கும், அந்த விஷயத்தை அடையிறதுக்காக ஒரு கர்மா பண்ணணும். அப்ப அந்த விஷயத்து மேல நாட்டம் இல்ல, அதனால அந்த கர்மா பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல, அவனுக்கு வராது. சங்கம் ந அருகதி ததாகி சர்வ சங்கல்ப சந்யாசி யோகாருடக உச்சதே. தஸ்மாத் ஆருக்ஷோகோ விஷயானுபவ அருகதையா தத் அனனுஷங்காபியாச ரூபா கர்மயோக ஏவ நிஷ்பத்தி காரணம். அதனால ஆருக்ஷோகன்னு சொன்னா அந்த கிளைம் பண்றதுக்கு ஆசையுடையவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ்ல இருக்கான். அவனுக்கு விஷய அனுபவ அருகதையா தது அனனுஷங்காபியாச ரூபா கர்மயோக, அந்த விஷயத்த கர்மயோகம் பண்ண என்ன கிடையா, விஷயத்தோட சம்பந்தமும் இருந்துட்டு இருக்கும், அதே சமயத்துல மொத்த ஈடுபாடும் அதுல இருக்காது. அதாவது என்ன கிடையாது, லிமிட்டடா அதுக்கு அந்த மனசுக்கு ஒரு ஆசையை காட்டி காட்டி அதுல இருந்து நிவர்த்தி பண்றது, மொத்தமா இது பண்ணாம. அப்ப இந்திரியங்களுக்கு கர்மயோகத்தை பண்ணிச்சு, அவைகளுக்கு தேவையான பிரஷரும் கொஞ்சம் கிடைக்கிறது, பிளஸ் யோகமும் ஏற்படுறது. அதனால அப்படி கர்மயோக ஏவ நிஷ்பத்தி காரணம், அத விஷய அனுசங்காபியாச ரூபம் கர்மயோகம் ஏவ ஆர்வக்ஷு புரியாது. அதுலயே பண்ணணும் அவன், எப்படி பண்ணணும், ஆனா அந்த சம்பந்தத்தை குறைச்சிட்டே இருக்கணும். அந்த ஞானமானது பிரசண்டா இருக்கணும். ஆத்மா வேற சரீரம் வேற, இந்த சுகங்கள்லாம் சரீரத்தோடது, ஆத்மா கிடையாதுன்ற எண்ணத்தோட இருந்துட்டு ஒரு டிடாச்சா ப்ராக்டிஸ் பண்ணணும். சதியேவாக உத்தரே ஆத்மனா ஆத்மானம் ந ஆத்மானம் மனசாதையே ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர ஆத்மனஹா. இந்த முன்னைய சொன்னம் இவ்வளவு ஆத்ம பதம் போட்டிருக்கார், எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே அர்த்தமா வச்சுட்டோம்னா அர்த்தம் பண்ண முடியாது. அதனால உத்தரே ஆத்மான ஆத்மனா ஆத்மானம், ஆத்மாவுக்கு இந்த மனசுன்னு பெயர். மனதாலேயே தன்னை ஒருவன் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆத்மான மனதாதையே தன்னை விட்டுறக்கூடாது. மனம் மனம் போற போக்குல விட்டு வச்சுக்கோ, நமக்கு என்ன ஆகும், இன்னும் கீழ் கீழ் பிறப்பு தான் கிடைக்க போறது, அதெல்லாம் ஃபால் தான், விடக்கூடாது. ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துகு, இந்த மனசுதான் இந்த ஆத்மாவுக்கு பந்து. அதே சமயத்துல ஆத்மா ஏவ ரிபுஹு ஆத்மனஹா. அடுத்த பத்தி சொல்ல போற விஷ்ணு புராண வச்சனம் இருக்க போற மனைவ மனுஷியான காரணம் மந்த மோக்ஷயோன்னு விஷ்ணு புராண வச்சனம் இருக்கு சரியா. அதனால ஆத்மனா மனசான்னு போட்டுட்ட, மனதினால் விஷய அனுசத்தேன மனசா ஆத்மான முத்தரே. எப்படிப்பட்ட மனசினால, விஷயத்துல ஈடுபாடு இல்லாத மனசினால. ஏன்னா மனசுன்னு சொன்னா வச்சுக்கோ, எப்பயும் அதுக்கு முன்னமே சொன்ன மனசுக்கு ஏதோ ஒரு ஆலம்பனம் தேவை. மொத்தம் கரண்ட் போயிருத்து, எதுவுமே பார்க்க முடியல, விஷயத்தமா உட்கார்ந்தா கூட மனசு உடனே சும்மா இருக்காது, உடனே பழசெல்லாம் போடணும்னு ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள போய் நேற்று என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம், இப்ப என்ன பார்த்தோம், நான் இருக்கணும்னு இருக்கும். ஒண்ணு வெளில வியாபாரம் பண்ணோம், இல்ல உள்ள வியாபாரம் பண்ணோம், வியாபாரம் பண்ணாம இருக்காது. அப்படிப்பட்ட மனசு சொல்லல. எது பந்து, விஷய அனனுசக்தேன விஷயத்தோட சங்கத்தை வச்சுக்காத மனசு இருக்கு, அதுதான் அப்படிப்பட்ட மனசால ஆத்மானம் உத்தரையுது. தத் விபரீதேன மனசா ஆத்மானம் ச ந அவசாதையுது. அது அதை காட்டிலும் வேற வரக்கூடிய மனசு இருக்கு, அதை கொண்டு மனம் போற போக்கெல்லாம் போயிட்டா என்ன ஆகும், ஆத்மாக்கு ந அவசாதையா விட்டுட்டாத. ஆத்மா ஏவ மன ஏவகி ஆத்மனக பந்து, ஆத்மாதான் மனசுக்கு பந்து. அதேவ ரிபு, வேற யாரும் வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டா உள்ளதான் இருக்கு, நம்மளோட எனிமி அண்ட் ஃப்ரெண்ட் அஸ் வெல் அஸ் மனசு தான் சாதிச்சார். திருப்பி அதை ரிபீட் பண்ற, பந்துகு ஆத்மா ஆத்மனஸ்தஸ்ய ஏன ஆத்மா ஏவ ஆத்மனா ஜிதஹ அநாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ருவத். மறுபடியும் சொன்னார், யாருக்கு ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு கேட்டா, பந்துகு ஆத்மா ஆத்மனஹ தஸ்ய ஏன ஆத்மா ஏவ ஆத்மனா ஜிதஹ, எவனால் அந்த மனதான ஜெயிக்கப்பட்டதோ. ஜெயிக்கப்பட்ட மனசுதான் என்னது, ஃப்ரெண்டு. தோத்த மனசு இல்ல, எவன் மனசுக்குள்ள தோக்கினாலும் அது கிடையாது இல்ல. அதனால இந்த கீதையுடைய தாத்பரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இந்த கீதை எப்படி உபதேசிக்கப்பட்டதுன்னு கேட்டதுல வச்சுக்கிட்டோம், ரதத்துல இருக்கான் அர்ஜுனன் இல்லையா, ரதத்துல இருக்கான். ரதம்னு சொன்னா அதை ஓட்டத்துக்கு சாரதி வந்து குதிரை வேணும், ரெயின் அந்த அந்த கடிவாளம், கடிவாளம் வேணும், சக்கரம் வேணும், அந்த பாடி வேணும், அந்த சேரியட். இப்ப இந்த பேர் நல்லபடியா ஓடணும் வச்சுக்கோங்க, நல்ல கடிவாளம் வேணும் முதல்ல, வீக் கடிவாளம் மட்டும் வச்சுக்கோங்க. குதிரை பேரோட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா கூட குதிரையை கட்டுப்படுத்த முடியாது. குதிரைகள் முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்ல கடிவாளம் வேணும். கடிவாளம் ஸ்ட்ராங்கா இருக்கு, தேரோட்டி வீக்கா இருக்கா வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆக மொத்தம் கடைசியா பார்த்தோம்னா தேரோட்டி தான் ரொம்ப முக்கியம். அந்த தேரோட்டி கிட்டதான் அந்த ரத்தம் எப்படி போக போறதுன்றது டிபெண்டா இருக்கு. இப்ப இந்த தேரோட்டி ஒழுங்கால வச்சுக்கோங்க, பேசஞ்சரோட கதி ரொம்ப கஷ்டமான கதி தான். ஏன்னா தேர் என்ன, குதிரைகள் வந்து குதிரைகள் லட்சியம் கிடையாது, தேரை கொண்டு போய் சேர்க்கறது இல்ல, நம்மளா போட்டு வலிய கூட்டி அதை ஓட்டின்னு போயிட்டு இருக்கோம், அதுல விட்டு எங்கேயோ தான் ஓடிட்டு இருக்கோம். அப்ப அந்த ரெயின்ஸ் என்ன பண்ணும், அதுகளுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும், நம்ம மாட்டு குதிரையோ ஓட போறது தான். அப்ப புத்தின்னு ஒரு விஷயம் தேவை, அந்த புத்தியில அத்தியாவசியம் ஏற்பட்டு அந்த புத்தி மனசை பிடிச்சிட்டு அந்த மனசு அந்த இந்திரியங்களை அடக்கி அந்த தேர் ஓடினாதான் ஆத்மாவானது கரை சேரும். இப்ப அர்ஜுனன் அந்த ஆத்மா மாதிரி இருந்துட்டு இருக்கான், அவனோட புத்தி நழுவிடுச்சு. புத்தி நழுவினதுனால இப்ப அவனால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, சென்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தேரே வேணா இறங்கி போறேன் அப்படிங்கிறான். ஆனா அந்த ஸ்தானத்துல பகவான் இருந்துட்டு சாரத்தியா இருந்துட்டு புத்தியோட ஸ்தானத்துல இருக்கிறார், அதான் அதுக்கு தாத்பரியம். அதனை வாங்கி மாட்டல, மாட்டுக்கல. ஓ இங்க இருக்கா? இல்ல இது இல்ல, தேரோ போட்டு மாட்டேன். அல்ல அது நல்லா இருக்கும், அப்படி வர வந்து பாக்குற மாதிரி எடுத்து அது ரொம்ப நமக்கு அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம், பகவானுக்கு அங்கதான் ஸ்கோப் தரோம். நான் இருந்து ஆசிண்டு போன்னு சொல்றேன், பிரபத்தி பண்ணப்ப அதான் காரணம், என்னன்னா முடியாது, நீ அந்த தானத்துல இருந்து நான் ஆசிண்டு போன்னு சொல்றேன். அதுதான் இங்க சொல்றாரு, அப்படி ஜெயிக்கப்பட்ட மனசு இருக்கணும், அதுதான் ஃப்ரெண்டு. ஜெயிக்கப்படாத மனசு ஃப்ரெண்டு கிடையாது, அது தருதுல எங்கேயும் இருந்துட்டே போயிடணும்ல, எங்கேயாவது போய் இருந்து எங்கேயாவது போய் விழுந்துருவோம் போயிட்டு. அதனால எப்ப ஃப்ரெண்டா இருக்கும்னா, எவனால் மனசு ஜெயிக்கப்பட்டதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட மனசுதான் ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும். அனாத்மனஸ்து சத்ருத்வே, பட் யாருக்கு அதை ஜெயிக்கலையோ அவனுக்கு எளிமையா இருக்கும். வர்த்தேத ஆத்மேவ சத்ருவது, அது எப்படி இருக்கும், இட் ரிமைன்ஸ் ஹாஸ்டைல் போட்டிருக்க. அந்த ஆத்மாக்கு அந்த மனசானது வேண்டாத காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கும், இதனால ஆத்மாக்கு நஷ்டமா போறது இல்ல. அதாவது ஆத்மா நித்தியமான வஸ்து, மனசு இப்படி இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆபோறதில்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சொரூபத்துக்கு. ஆனால் சுபாவமானது சுருங்கி சுருங்கி பர்த்துன்றதுன்னு கீழே கீழே போயிட்டு இருக்கும், பர்த்துன்னு கீழே கீழே போயிட்டு இருக்கும். என்னன்னா அப்போ ஸ்கோப்பே இருக்க டெம்ஷனுக்கு ஸ்கோப்பே போயிடும், ரொம்ப கம்மி. திருப்பியும் மனுஷ பிறவி பிறந்து ஒரு கால ஞானம் இது அடைஞ்சதுன்னா அப்போதான் பண்ண முடியும். அதனால இப்படி போட்டுட்டார், ஏன ஏன புருஷேன ஸ்வேனையேவ ஸ்வாத்ம மனஹ விஷயேபியஹ ஜிதம் தன்மனக சசிய பந்துகு, எந்த புருஷனால் எந்த ஆத்மாவினால் மனசானது கட்டுப்படுத்தப்பட்டதோ அவனுக்கு அது பந்துவா இருக்கு. அனாத்மாக அஜித மனசக ஜெயிக்க முடியாது இருக்கணும், ஸ்வகீமேவ மனக ஸ்வசிய சத்ருவத்து சத்ருத்வே வர்த்தேத, அவனுக்கு எதிரியா இருந்து இருக்கு. என்ன பண்றது, ஏதோ சொல்றார், ஸ்வ நிஷ்வேயச விபரீதே வர்த்தேத இத்தியர்த்தா. ஒருத்தனை அவனை டெஸ்டினேஷன்ல கொண்டு போறதுக்கு பதிலா விபரீதமான டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்ப இருந்த இடத்துல இருந்து தூரம் போயாச்சு, நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம கோயில் சேர்றது டிஸ்டன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சாலும் வெக்டார் மாதிரி டைரக்ஷன் உண்டு. யார் உட்காந்துருக்கிறது நம்ம தெரியும் பேசுறேன், வெக்டார் மாதிரி டைரக்ஷன் உண்டு. இப்படி போறோம் வச்சுக்கோ, ரிவர்ஸ்ல கொண்டு போயிடும், அப்ப டபுள் டிஸ்டன்ஸ் ஆச்சு, அங்கேயும் திருப்பி இங்கே வந்து இங்கேயும் திருப்பி அங்கே போன வச்சுக்கோ, அது மாதிரி ஆயிடும். அதனால அந்த ஆத்மாவை ஜெயிக்கணும்னு விஷ்ணு புராணத்துல ஒரு வசனம் இருக்கு, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷ யோகோ பந்தாய விஷய சங்கி விஷய ஆசங்கி முக்தி நிர்விஷயம் மனஹா, மனசுதான் காரணம் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும், மனசுதான் காரணம். இந்த இடத்துல பந்த மோக்ஷம் சொல்லிச்சு, சிம்பிள் விஷயத்த கூட வச்சுக்கலாம், மோட்சம் வரைக்கும் கூட போவானா, ஒரு வஸ்து மேல நமக்கு அட்டாச்மெண்ட் வந்து மைண்ட் தான் அதுக்கு காரணம் இல்லையா. பந்தாய விஷயாசங்கி ஈடுபடாம விஷய ஆசங்கினா விஷயத்தோட அட்டாச்மெண்ட் இருந்தா பந்தம், முக்தி நிர்விஷயம் மனஹா, முக்தத்து முக்தியில பார்க்கச்சே அது நிர்விஷயமா இருக்குல்ல. முன்னாடியே ஒரு கதை ஒன்று சொன்னோம் நம்ம, ஜஸ்ட் ஒரு ஒரு இதுக்காக சொல்றோம், திருப்பி நம்ம ரொம்ப இதுவாக போய் ட்ரையாக போயிட்டு அதுக்காக ஏற்கனவே இந்த ஜென் ஸ்டோரிஸ்லாம் நிறைய வாசிக்கணும், அதாவது சம்பிரதாயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் நிறைய விஷயங்கள் வாசிச்சா வச்சுருக்கோம், வீ கேன் அப்ரிஷியேட் சம்பிரதாயம். அந்த ஜென்ல சொல்லிட்டு சொல்ல இந்த புத்திஸ்ட் மாங்க் இருக்கா ரெண்டு பேரும், ஒருத்தன் கர்மயோகி ஒருத்தன் ஞானயோகின்னு வச்சுக்கோம். ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கா, போனா வெள்ளமா போயிட்டு இருக்க நதியில, நதியை கடந்து போகணும். நதியை கடந்து போக நதிக்கரை கிட்ட போயிட்டா, போனா அங்க ஒரு அழகான பொண்ணு வர. இப்ப ரெண்டு பேரும் புத்த பிக்ஷுக்கள், அழகான பொண்ணு வர, பொண்ணு என்ன பண்றேன்னா வந்து என்னால கடக்க முடியாது, எனக்கு ஒத்தாசம் பண்ணுங்க, நான் நதியை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒருத்தன் இப்பதான் ஆரம்பிச்சுக்கலையே, அவனுக்கு விஷய ஆசங்கமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னால முடியாதுமா அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்றான், வாமா ப்ராப்ளம் இல்லை, நான் கொண்டு போய் வர்றேன்றான். உடனே என்ன பண்ற, அவளை தோல் மேல உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் நதியை கடந்து போயிடுற. நதியை கடந்துட்டா, கடந்து பொண்ணு இறங்கிட்டா, பொண்ணு மாட்டு ஊருக்கு போயிட்டா, கடந்து வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் மௌனமா வந்துட்டு இருக்கா. ஒருத்தனோட மௌனத்துக்கு அமைதி காரணம், இன்னொருத்தனோட மௌனத்துக்கு கோபம் காரணம். ஏன்னா கோபமா இருந்தாலும் அமைதியா இருக்கும் பாருங்க. அவன் உடனே இன்னொருத்தன் பார்த்து கேட்கணும், கொஞ்ச தூரம் போய் நீ எதுக்கு அந்த பொண்ணை தூக்கி வந்த அப்படின்னு கேட்கணும். அவன் ஒரே பதில் தான் சொல்றான், நீ இன்னும் அந்த பொண்ணை இறக்கி விடலையா அப்படிங்கிற சொல்றா. நீ இன்னும் அந்த பொண்ணை இறக்கி விடலையான்னு கேட்க, நான் அப்படியே இறக்கிட்ட, மறந்தும் போயாச்சு, நீ இன்னும் அதிகம் நினைச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த விஷயத்தோட கான்டாக்ட் ஏற்பட்டது கூட காரணம் இல்ல, அந்த விஷயம் அந்த கான்டாக்ட் ஏற்படுத்தே மனசு எங்க இருக்குன்னு தான் காரணம். அதுதான் இப்ப பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு. அப்ப அந்த புத்த ரெண்டாவது புத்த விஷயம் தூக்கி வந்தானோ, அவனுக்கு அட்டாச்மெண்ட் மனசு சுத்தமா இல்ல, ஏதோ ஒரு வியக்தி ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டான். இன்னொருத்தருக்கு அந்த விஷயமாவே நினைச்சிட்டு இருந்ததுனால அந்த விஷயத்தோட கான்டாக்ட் இல்லைன்னா கூட மனசு அங்கே இருக்கு. அதே மாதிரி இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்ட். இது இவர் என்ன பண்ற, அந்த கதையை சொல்லிடலாம். அப்பா புள்ள ரெண்டு பேரும் போறா, ரெண்டு பேரும் பரமயோகிகள். அப்பா முதல்ல போற, பின்னாடி புள்ள வர வச்சு கலாச்சார போற. போனா பொம்மாட்டிகள் குளிச்சுட்டு இருக்கா, குளிச்சுட்டு இருந்தா வளர்ந்துட்டா தகால நதிக்குள்ள போறாள், இல்ல வஸ்திரத்தை கவர் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு புருஷன் போறான்னு சொல்லிட்டு பின்னாடி கொண்டாடி சுகர் பின்னாடி வந்துட்டு இருக்கார். வந்து அவன் மாட்டு குளிச்சுட்டு இருக்கா, சட்ட பண்ணாங்க. கலாச்சாரர் பார்த்தா ஒரே கோபம் இருக்கு, என்ன பார்த்து, நான் வயசானவன் நம்புறது கஷ்டமா இருக்கு, வயசானவன் நான் வரேன், என்ன பார்த்து நீங்க பண்ணேன், என் பையன் எங் பெலோ, என்னை விட இன்னும் இதுவா வேற ரூபமா இருக்கா, அவனை பார்த்தோம் பண்ணலன்னா அப்பாவா கேட்டாலாம், நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டேனோ அதனால்தான் அப்படின்னா. அதாவது அந்த நினப்பு உங்களுக்கு இருக்கு, சுகருக்கு அந்த நினப்பு கூட இல்லை, அவர் மாட்டுக்கு நீ ஒரு இதுவா பிரம்மமா போயிட்டு இருக்காருன்னு சொல்லுவா. இது வந்து பராசரர் இறக்கிறதுக்காக வந்த கதை இல்ல, சுகரை ஏற்கறதுக்காக வந்த கதை. நயி நின்ற நியாயம், அதாவது அவருக்கும் தெரியும், எப்பவுமே ஒருத்தர வசதி ஒரு சொன்னா இன்னொருத்தர் மட்ட மலங்கு நினைச்சு கூடாது, அவரும் அதே நிலைமையில் இருக்கக்கூடியவர் தான். லோகத்துக்கு ஒருத்தரோட பெருமையை சொல்றதுக்காக வந்த கதைகள். ஆக மொத்தம் என்னன்னு கிடையாது, நிருதிகாரமா மனசு இருக்குன்னு தாத்பரியம். மனசுல நிருதிகாரம் இல்லைன்னா அதுவே மோட்சம். நிருதிகாரம் இருந்தா இருந்தா அதுவே மோட்சம், விகாரம் இருந்ததுன்னா பந்தம். அதான் சரியா. சரி, இப்ப யோகாரம்ப யோகியாவஸ்தா உச்சதே, யோகா யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு யோகியமான அவஸ்தே உச்சதே. ஜிதாத்மனஹ பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதஹ சீதோஷ சுக துக்கேஷு ததா மான அபமான யோகோ. இப்ப எப்படி இருக்கு, ஜிதாத்மனஹ அந்த மனசு ஜெயிச்சுக்கா இல்லையா, மனசு ஜெயிச்சா அடுத்து என்ன, பிரசாந்தஹ. பிரசாந்தகன்னு சொன்னா ஒரு ஒரு செல்லுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு பீஸ் இது. பரமாத்மா சமாஹிதேன்னு சொன்னார். இப்ப இந்த இடத்துல யாக்கான விசேஷம், பரமாத்மா என்ன அர்த்தம், இப்ப சுப்ரீம் லார்ட் சொல்ற போனோம் இங்க, அது கிடையாது இடத்துல பரமாத்மானா. ஏன்னா இன்னும் ஜீவாத்மா பிரகடனமே முடியல, இந்த ஆறாவது அத்தியாயத்தோட தான் அந்த முதல் பாகமும் முடியப்படுது. கர்மயோகம் ஞான யோகமே இன்னும் முடியல, பக்தி யோகமே இன்னும் ஆரம்பிக்கல, இது இன்னும் பரமாத்மா கிட்டே இன்னும் போகல. ஏன்னா இந்த ஆறாவது அத்தியாயத்திலும் சரி, போன அத்தியாயத்திலையும் பார்த்தோம், யோகத்துல சொல்ற மாதிரி ஈஸ்வர பிரதிதானத்தான் சொல்ற, கோரணா ஹெல்ப் எடுத்துக்கோன்னு சொல்ல போற கிருஷ்ணர். எதுக்கும் கேட்டா உன்ன சாட்சாத்காரம் பண்ணிக்கிறதுக்காக தான், என்ன சாட்சாத்காரம் பண்றதுக்கு இல்ல, ஏன்னா அவரை பண்றதா தான் பக்தி யோகமா போயிடும் பின்னாடி. ஏன்னா கீதை வந்து சொன்ன 18 சாப்டர் இருக்கு, நம்ம 5வது ராஜ தான் இருக்கோம், இங்கேயே பரமாத்மா சாட்சாத்காரம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டா மிச்சம் 12 இதுக்கு என்ன கதை எழுதுறது உட்காந்து. இப்ப அவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு, அந்த இதுதெல்லாம் எப்படி ஓடுறது இப்ப, அதனால கிளைமேக்ஸ் இங்க கொண்டு வரல. இங்க வந்து வெறும் ஜீவாத்ம சாட்சாத்காரம் தான், அதுக்கே பகவான ஹெல்ப் எவ்வளோ எடுத்துக்கணும் ஆஃபர் பண்றாரு. அதுதான் யோக சூத்திரத்துல ஈஸ்வர பிரதிதானா வா அப்படின்னு போட்டுட்டாரு. ஒன்னா எடுத்துக்கோ, ரெடியா இருக்காரு கொடுக்கறதுக்குன்னு அர்த்தமா இருக்கு. அது மாதிரி இங்க பரமாத்மா சமாஹிதன்னு சொன்னா அந்த உத்கிருஷ்டமான ஆத்ம நிலைன்னு அர்த்தம், அது ஜீவாத்ம நிலை தான், பரமாத்மா கிடையாது. சீதோஷ சுக துக்கேஷு ததா மான அபமான யோகோ. சீதம் என்ன, உஷ்ணம் என்ன, சுகம் என்ன, துக்கம் என்ன, இல்லையா, மானம் என்ன, அபமானம் என்ன, எல்லாம் பேர். இதுல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருப்பா, அவளுக்கு அந்த சஞ்சலமே இருக்காது அப்படின்னு. சீத உஷ்ண சுக துக்கேஷு மான அபமான யோச்ச ஜிதாத்மனஹ ஜித மனசஹ விகார ரஹித மனசஹ. இப்ப இதுல இதான் சொன்னோம், விகார ரஹித மனசு, நிர்விகாரமா இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசு இருந்தாலே ஜித மனஹான்னு பேர். அவளுக்கு பிரசாந்தசிய மனசு, அப்படிப்பட்ட மனசுல பரமாத்மா சமாஹித, பரமாத்மா சமாஹித சம்யக் ஆஹித அடையப்பட்டதுன்னு அர்த்தம். என்ன சொல்ல போறாரு, இப்போ ஸ்வரூபேன அவஸ்தித பிரத்யேகாத்மா அத்த பரமாத்மா இத்தித்தது. பரமாத்மா அந்த பரமாத்மா இல்ல, ஸ்வரூபேன அவஸ்திதா, இதே பதங்கள் தான் யோகா சூத்திரத்திலையும் போட்டிருக்கா, ஸ்வரூபே அவஸ்தானம், அந்த ஸ்வரூபத்தோடு கூடிய அந்த பிரத்யேகாத்மா, பிரத்யேகாத்மான ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா இருக்கு அத்த பரமாத்மா இத்தித்தது, இங்கு பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறது. இதனால்தான் நமக்கு ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானம் என்ன சொல்றதுன்னா, சாஸ்திரங்கள் எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நிறைய விஷயத்துல ஐடென்டிட்டி இருக்கு, ஐடென்டிட்டி. அவனும் வந்து அந்த ஞான ஆனந்த ஸ்வரூபம், நம்மளும் நம்மளுடைய பிரிஸ்டைன் ஸ்டேட்ல ஞான ஆனந்த ஸ்வரூபம் தான் இருந்தாலும் அந்த அதுல மட்டும் பார்த்தீங்கன்னா சாமியம் இருக்கு, அவன் நிபுவ நம்ம அனுபவத்துல வித்தியாசம் இருக்கு, நம்ம எனக்கு அவன் ஆக முடியாது. இருந்தாலும் அந்த அனுபவம்னு பார்க்க சேர்ந்தது ஒரே மாதிரி அனுபவம் தான், ஏன்னா ஸ்வரூபமானது ரெண்டு பேருக்கு சேம் தான், சொருபமானது சேர்ந்த ரெண்டு பேருக்கும். அதனால பதங்களை இப்படின்னா அண்மையம் பண்ணலாம். அப்ப பரமாத்மான்னு சொல்லச்சு, அந்த அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஆத்ம நிலையை அது அருகிலேயே இருக்கிறது, அடையப்படும்படியாக இருக்கிறது. சத்தியச்ச பிரகிருத்தத்தை பார்த்து அதுதான் ஆரம்பிச்சிருக்காரு. இங்க திடீர்னு பரமாத்மா நோய்ச்சதுனால குழம்பி போய் ஐயோ பரமாத்மாவா இது எம்பருமானு போட்டக்கூடாது, நம்ம அங்க இன்னும் கான்டெக்ட் கொண்டே வரல. ஆனா சத்தியவ பிரகிருத்தத்வாது, சத்தியாபி பூர்வாபூர்வாவஸ்தாபேட்சையா பரமாத்மத்வாது, முன் பரந்த என்ன ஹையர் ஹையஸ்ட் அர்த்தம் உயர்ந்த நிலை, அவன் முந்தின நிலையை காட்டணும், இப்ப உயர்ந்தனாதானே இருக்கான், அதனால பரமாத்மா தான் இங்க பொருந்தும்னு வியாக்கியானம் பண்ற. ஆத்மா பரம் சமாஹித இதுவா சம்பந்த, அல்லது பரம் ஆத்மானே பிரிச்சிடலாம், பரமாத்மா ஒரே பதம், அது பரம ஆத்மா பரமாத்மா இல்ல பரம் ஆத்மான்னு மட்டும் வச்சுக்கோ, பின்னடித்துக்கு போட்டிருக்கோம் ஆத்மா பரம் வச்சுக்கோ, ஆத்மா பரம் சமாஹித இதுவா சம்பந்த. இப்படி அர்த்தம் பண்ணிட்டா பிரச்சனை இல்ல, பரமாத்மான்னு வச்சிருந்தோம்னா கன்ஃபியூஷன் வரலாம். இல்லாட்டி இப்படி வச்சுக்கோண்டு ஆத்மா பரம் சமாஹித நன்றாக அடையப்பட்டதுன்னு அர்த்தமா இருக்கு. ஆத்மா ரெண்டு பட்சத்திலையும் பரமாத்மா கிடையாது சாதிச்சிட்டா. ஞான விஜயான கிருத்தாத்மா கூட்டஸ்தோ விஜேந்திரிய யுக்த இத்துச்சரியோகி சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹ. இது வேதாந்த தேசியம்னா எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சு. என்ன பண்றா, உச்சவர்த்தி பண்ணிட்டு போறார், உச்சவர்த்தி பண்ணிட்டு போனா அவரை பரீட்சை பண்றதுக்காக சில தங்க காசுங்கள, ஆமா அதை வந்து நம்ம கணம்னு சொல்லுவோம், வீகி மாதிரி தானிய உபத்திரவ தங்கத்தெல்லாம் கூட போட்டுடுற, போட்டுட்டு வந்தா ஆத்துக்கு கவனிக்கல, மடுக்கு ஏதாவது வந்துட்டு ஆத்துக்கு வந்தா இப்ப யாரு இப்ப டிபேட் பண்ணலாம், யாரு இதுல வசந்தவான்னு சொன்னா இவர் கொண்டு கொடுத்துட்டார் அவாத்து மாமி என்ன பண்ண அந்த நோரத்துல கொட்டினா, கொட்டிட்டு இது பண்றா தப்பா, அவளுக்கு என்னனே தெரியலையா, எனவோ அரிசி கொடுத்து ஏதோ விஷயம் இருக்கு அது என்னனே தெரியலையே அப்படின்னு அவளை கூப்பிடலாம். ஏன்னா இங்க பாருங்க ஏதோ ஏதோ ஏதோ கலப்படமா இருக்கு அப்படி, ஏதோ கல்லா என்ன தெரியலன்னு அப்ப இவ வந்து பாத்துட்டு ஐயோ இதுவா இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டுட்டு சொல்லி இதெல்லாம் கல்லு வேண்டாம் அப்படின்ட்டு. அப்ப யாரும் அங்க புகழன்னு தெரியல, சுவாமியா இல்ல சுவாமியோட பத்திரிகையா தெரியல, ஏன்னா அவருக்கும் தெரியலையா என்னன்னு பார்த்ததே இல்ல. அது மாதிரி சம லோஷ்ட அஷ்ம காஞ்சனஹ, கல் என்ன மண் இது என்ன தங்கம் என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, அவளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சம பாவனை ஞான விஜயான திருத்தாத்மா ஆத்மஸ்வரூப விஷயன ஞானேன தசியச்ச, ஆத்மஸ்வரூப ஞானத்தினாலேயே அவளுக்கு விசிஜாத்திய ஆகார விஷயன விஜயானினச்ச திருத்தமனாக, ஆத்மா அனாத்மா இப்படி பிரிச்சுட்டு வச்சுங்களேன் மேலேந்து, ஆத்மா அனாத்மா, ஆத்மா ஆத்மா அல்லாதது, அப்ப எந்த விஷயத்த கொண்டு வந்தாலும் ஆத்மா இல்லை, அப்ப எல்லாமே அனாத்மா தானே, தங்கமா இருந்தானே மண்ணா இருந்தானே எதுவா இருந்தானே ஆத்மா இல்லையோனோ ஆரம்பத்தை சேர்ந்தான். அந்த மாதிரி இந்த பக்கம் ஆத்மா இருக்கு, மிச்ச எல்லாம் ஆத்மா காட்டிலும் வெத்திரிக்தம் எல்லாம் வேற, வெத்திரிக்தமா இருக்கிறது வெத்திரிக்தம் தானே, எப்படி இருந்தானே மலையா இருந்தானே மனுவா இருந்தானே எல்லாம் வெத்திரிக்தம் தானே. ஆக மொத்தம் அந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா, பிரகிருதி விசஜாத்திய ஆகார விஷயன விஜயானினச்ச திருத்தமனாக, பிரகிருத்திய காட்டில் மேலக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தினாலேயே திருத்தமனாக, கூட்டஸ்தக கூட்டஸ்தகங்கள்னா தேவா தேவஸ்தாது அனுவர்த்தமான சர்வ சாதாரண ஞானேக ஆகார ஆத்மனி சிதா. கூட்டஸ்தாக்க இன்னொரு அர்த்தம் சொல்றாரு சுவாமி தேசிகன். கூட்டஸ்தம் எதை சொல்றாங்கன்னா கூட்டம் கூட்டம்னாலே இந்த சில பட்டறைக்கெல்லாம் போன சொல்லுவோம், பட்டறை இரும்பு பட்டெல்லாம் போனா இரும்ப காய்ச்சிட்டு அது கூட அடிப்பான். எதுல அடிப்பான்னா அதுக்கு கீழே ஒரு இரும்பு இருக்கும், ஆக்சுவலா அந்த ஸ்டிஃபா இருக்கக்கூடிய இரும்புல இந்த காய்ச்சல் இரும்பு வச்சு அடிப்பான். இப்ப இந்த அடி சுத்தியால் அடிக்கச்சு அடின்றது இந்த காய்ச்சல் இரும்புக்கும் விழும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இரும்புக்கும் விழும். ஆனா அந்த அடி அந்த காய்ச்சல் இரும்பை தான் அஃபெக்ட் பண்ணும், கீழே இருக்கிற இரும்பு அஃபெக்ட் பண்ணாது. அதான் அதுக்கு கூட்டம்னு பேர். அப்ப நிர்வீகாரமா இருக்கு கூட்டம். அந்த கூட்டமானது எத்தனை அடிச்சாலும் ஒன்னும் ஆளு, ஆனா மேல இருக்கிறது அடி உயருது அது சேஞ்ச் ஆகுது. அப்படி இந்த இடத்துல கூட்டஸ்தகம் என்னன்னா எந்த மனுஷன் எந்த ஆகாரம் எடுத்திருந்தாலும் தேவ மனுஷ எதை எடுத்திருந்தாலும் அந்த ஞானத்திலேயே அப்படியே இருக்கிறது. அப்படிப்பட்டது கூட்டஸ்தகம். தத்ர ஏவ விஜேந்திரியா, அங்கேயே ஜெயித்த இந்திரியங்களை ஜெயித்த மனசை ஜெயித்தனா இருக்கிறது. சமலோஷ்ட அஸ்மத் அஞ்சனா பிரகிருதி விவிக்த ஸ்வரூப நிஷ்டதையா ராஷ்ட்ரத வஸ்து விசேஷேஷு போக்யத்வா பாவாத் லோஷ்ட அஸ்ம காஞ்சனேஷு சம பிரயோஜனா யஹ. எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் குப்பதா, எல்லாம் தூக்கி போட வேண்டிய வஸ்து தான். ஆனா தங்கமா இருந்தாங்க, வெள்ளியா இருந்தாங்க, கல்லா இருந்தாங்க, மண்ணா இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படி தூக்கி கொடுத்துருக்கு. அப்படி சம பிரயோஜன சேம் யூஸ் தான் இருக்கும். ச கர்மயோகி, யா கர்மயோகி ச யுக்தா இது உச்சதே. யுக்தானா அவன் தான் அந்த ஆத்மாவலோகன கூடியவன் அர்த்தமானது. எதுக்கு ஆத்மாவலோகன ரூப யோகாபியாச அருக உச்சதே. அந்த ஆத்மாவலோகனம் பண்றதுக்கு யோகாபியாசத்துல அவன் தான் எலிஜிபிள். ஏன்னா அந்த ஒரு விவேகான இல்லை வச்சுக்கோங்க, கணவனு உட்காந்துக்கலாம், ஒரு சத்தம் கேட்டால் திருப்பி ஓட வேண்டியதுதான். அதான் நம்ம இதில் சொல்லுவா கதை. இப்போ வைராக்கியம்ன்றது நமக்கு மட்டும் சொந்தமானா, கல்யாண சத்திரத்தில் இருந்த ஒரு வாசலில் எச்சரிய சாட்டு இருந்த நாய் கூட ஒரு நாள் வைராக்கியம் வந்துட்டு தான். என்ன குழப்பு இது அப்படின்னு. ஆனால் இதுக்கு நான் எச்சரிய சாட்டுன்னு இருக்கோம், நம்ம இந்த குழப்புக்கு வேற எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் ரொம்ப தூரம் போகல, அடுத்த தெருவுக்கு போச்சு. அடுத்த தெருவுக்கு போய் எங்கள் உட்காந்துருந்தது, ஒன்றும் ஆகாரம் கிடைக்கல. ஆகாரம் கிடைக்கல அந்த டைம் சாப்பிட்ற டைம் வந்து எல்லாருக்கும் மனசில் வயிற்றுல பெல் அடிக்கிறதுனோ உட்காந்துருக்கு. உட்காந்துட்டு இருந்தா திடீர்னு சத்தம் கேட்டுதான், சத்தம் கேட்டு தேவா மாறி ஓடித்தான். என்ன சத்தம் கேட்டுதுன்னா அந்த இலையை கொண்டு போடுற சத்தம், அந்த இலையெல்லாம் கொண்டு போடுற சத்தம். இதுக்கு வந்து வைராகியம் நிஜ வைராகியமா ஏதோ தோணித்து விட்டு வந்துருது, உட்காந்து யோகம் பண்ணு உட்காந்துடா சத்தம் கேட்டுனாங்க எழுந்து ஓடுவோம் இல்லையா. காபி வாசனை வந்த நாய்க்கும் சரி கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோன்றது, என்ன பண்றது சாப்பிட்ட பழக்கமாயிருச்சு. அது மாதிரி இல்லாம யாருக்கு அந்த அத்தியாசத்துல இறங்கறதுக்கு அருகத்தை இருக்குன்னு கேட்டா இப்படி சம லோஷ்டாஸ்ப காஞ்சனக ததாச்ச சுகன் மித்ர அரி உதாசீன மத்தியஸ்த வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபிஜ பாபேஷு சமபுத்திர விசிஷ்யதேன்னு. அதாவது அச்சேதன விஷயத்துல அஸ்மனா மித்ர ஸ்தூன் கல்லுன்னு சொல்றா, லோகஸ்தம் சொன்னதால இது கல் அர்த்தம் பண்ண முடியாது. வைர கற்கள் மாணிக்கம் அன்மரிச்சு உயர்ந்த இது ப்ரெஷியஸ் ஜெம்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா லோகஸ்தம்னா மண்ணு, அதே சொல்லிட்டு திருப்பியும் அஸ்மன் சொன்னா அதுக்கு வேற அர்த்தம் பண்ணுவா, ஒரே அர்த்தத்தை சொல்ல மாட்டா. முசத்தியான கல் வச்சுப்போம் அந்த மாதிரி. இப்ப இன்னொன்னு பாருங்க, அச்சேதன வஸ்துக்குள்ள கூட ஒருத்தருக்கு வந்து இது வந்துடலாம், வெறுப்பு வந்துடலாம். ஆனா மனுஷாலுக்குள்ள வர்றது கஷ்டம். இன்னொரு மனுஷால பார்த்தா நமக்கு என்ன வருது, ராகத்வேஷம் வந்துடுது. அவன் என்ன பண்ண தெரியுமா, இவன் என்ன பண்ண தெரியுமா, பெரிய ஞானியா இருப்பா இப்ப இவ்வளவு பாருங்க அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவகிட்ட கேட்டு வச்சுக்கோ. சுவாமி நம்ம என்ன உபன்யாசம் தான் அவனா, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா அதை அதை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அச்சேதன வஸ்து கூட ஏன்னா தெரியும் நமக்கு, அது வந்து நம்ம நம்மளுடைய இதுக்கு அது எங்கேயோ இருக்குன்னு தெரிஞ்சதுனால அதை ஒதுக்கிட்டா. ஆனா இன்னொருத்தர ஒரு ஜீவாத்மா ஒரு சரீரத்தை பார்த்தோன்னா நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன்னா எல்லா வாசனையும் கிளம்புறது, எல்லா வாசனையும் கிளம்புறது. அதுக்காக போட்டுண்ட சுகிருத்து மித்ர அரி உதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு சாதுஷு அபிச்ச பாப்பேஷு சமபுத்தி விசிஷ்யதே. இதுக்கு பாஷ்யகாரர் உதாரணமா சொன்னா, அவருடைய காலத்துல நம்ம கேள்விப்படுற அவர் வித்தாந்தங்கள்லாம் பார்த்தா அவருக்கு அந்த ஞானம் இருந்தது. எல்லாமே எம்பெருமான் அந்தரியாம இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் தான், யாரையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. எந்த வர்ணமா இருந்தாலும் கூட்டு அவங்களுக்கும் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஒரு இதுல இருந்தார். அதுல பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு, அவர் கன்வெர்ட் பண்ணாரா இல்லையான்னு. அந்த அதெல்லாம் வந்து தேவையில்லாத சர்ச்சைகள், சாஸ்திரத்தை மீறி அவர் எதையுமே பண்ணியிருக்க மாட்டார். எப்படி தெரியும்னா அவர் எழுதின கிரந்தத்தை வாசித்தாதான். திருப்பியும் திருப்பியும் சொல்ற உன் வர்ணத்துக்கு உண்டான உன்னுடைய வர்ணம் என்ன ஆசை என்ன அந்த கர்மாவை பண்ணு சொல்றவர் யாரையும் கூட்டு எதையும் பண்ண மாற்றத்துக்கு கண்டிப்பா முடிஞ்சிருக்கவே மாட்டார். என்ன பண்ணாருன்னா சாஸ்திரம் என்ன அலோவ் பண்றதோ சமாசனம் அலோவ் பண்றது. ஆனா சமாசனத்தை பண்ணி ஊர்தோகணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் ரைட் இருக்கு. அதைதான் அவர் சொல்லிக் கொடுத்து பண்ணாரு தவிர யாருக்கும் வந்து எதையும் மாத்தல, யாரோட வண்ணத்தையும் அவர் மாத்தல. ஆனா என்ன என்ன பாவனை இருந்தது, எல்லாரும் மோட்சத்துக்கு போறதுக்கு எல்லாருக்கும் அருகத்தை இருக்கு. ஆனா சாஸ்திரம் சொல்றது அதை என்ன விஸ்தரிச்சார், அவ்வளவுதான் அவர் பண்ண. அப்படி என்ன பண்ணாருன்னா சுகிருத்து எல்லா இடத்துலயும் சம புத்தி, எல்லா இடத்துலயும் சம புத்தி. பயோ விசேஷ அனங்கீகாரேன ஸ்வஹிதைஷினா சுகிருதா, அதான் பயோ விசேஷ அனங்கீகாரேன. 50 வயசு இருப்பவத்திற்கு 20 வயசு ஒருத்தர் இருப்பார், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டும் சொல்லிப்பார், அங்க சுகிருத்துன்னு அர்த்தம். அவளுக்கு வயசு வித்தியாசம் இல்லாம பரஸ்பரம் ஹிதைஷினா, ச வயசோ ஹிதைஷினோ மித்ராணி. ச வயசு சொன்னா ஒரே வயசுல இருக்கக்கூடியவா மித்ர ஃப்ரெண்ட்ஸ். அரையகன்னு சொன்னா நிமித்தத அனர்த்த இச்சவா, இனிமீனா யாருன்னா ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்ம கிட்ட ஒரு நமக்கு வேண்டாத பண்றதா நம்மளே பண்ற பண்ண ரஜகுணம் ஜாஸ்தி இருந்தா வச்சுங்களேன் யாருக்கு எது பிடிக்காத அதை பண்ண தோணும். ஏன்னா வெறுத்தட்டி பாக்குறது அது அது ஒரு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது சில பேருக்கு, யாருக்கு எதை பிடிக்காதோ அதை பண்றது பண்ண அது சுந்தரம். அது அது அரையா அப்பிய உபய ஹேத்வ பாவாத்து உபய ரஹிதா உதாசீனா, ஃப்ரெண்டும் இல்ல இனிமே இல்ல உதாசீனா இருக்கான், எது நடந்தா எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருக்கான். அதான் உதாசீனம், ரெண்டு எண்ணமும் இல்லை அவனுக்கு, ரெண்டாக்கிக்கணும்ன்ற எண்ணமும் இல்ல இனிமையா இருக்கிற எண்ணமும் இல்ல உதாசீனன். ஜென்மத்தையேவ உபயரகிதா மத்தியஸ்தாக, சுவாபாவிகமாவே மத்தியஸ்தமா இருக்கான். என்ன கிடையாது அவனுக்கு நியூட்ரலா இருக்கான், எனிமிச்சியும் கிடையாது இதுவும் கிடையாது, நியூட்ரலா இருக்கான். ஜென்மத்தை ஏவ அனிஷ்டேச்சவோ துவேஷியாக, இதெல்லாம் சுவாபாவிகமாவே துவேஷம் பார்க்கிறவா இருப்பா. அப்பனா முன்னாடி இருக்க வந்து ஒரு நிமித்தத்தை கொண்டு டிஃபரன்ஸ் காட்டுற நிமித்தத்தை ஏன்னா அரியன்னு சொல்லியாச்சு, அவனும் எளிமி துவேஷிக்கிறவனும் எளிமிதான். ஆனா துவேஷிக்கிறவனுக்கும் அவங்க மேல சொன்ன எளிமிக்கு என்னன்னா அவன் நிமித்தத்துல நிமித்தத்துக்காக ஒரு காரணத்துக்காக எலிமிட்டேஷன் இருக்கான், அந்த காரணத்தை விட்டு கொடுத்துன்னா வச்சுக்கோங்க அப்புறம் எனிமிட்டி பார்க்க மாட்டான் ரெண்டு ஆடுவான். ஆனா இவன் அப்படி இல்லை, என்ன பண்ணாலும் துவேஷத்தை மனசுல வச்சிருக்க, ஹேட்டட் பார்ன் இன்ஹெரண்ட்லி ஹேட்டட் அந்த மாதிரி. ஜென்மத்தை ஏவ ஹிதைஷினா பந்தவா, அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா எந்த நிமித்தம் காரணமும் இல்லாமல் நல்லது நினைக்கிறவா பந்த பந்தவா பாண்டவா. சாதவா தர்மசீலா, சாதுனா யாரு, தர்மத்தை ஃபாலோ பண்றவா சாது. பாபம்னா பாப்பகான யாருன்னா பாபசீலா, பாப்பத்தை பண்றவன். ஆத்மீக பிரயோஜனத்தையா சுகன் மித்ராதிபிகி பிரயோஜன அபாவாத் விரோத பாவாச்ச தேசு சமபுத்தி யோகாபியாச அருகத்தே விசிஷத்தே. யாரையும் பார்த்து ஒதுங்கி போக வேண்டாம், யாரையும் பார்த்து ஈசிக்கும் வேண்டாம், ஏன்னா நம்மளால அவளுக்கு என்ன பிரயோஜனம், அவளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கிறது. யாரா இருந்தாலும் எனக்கு ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது, அது செல்பிஷா அப்படி இருக்கிறது இல்ல, ஒரு மீனிங்க தெரிஞ்சுட்டு அப்படி இருந்தா தட் பர்சன் இஸ் ஃபிட் ஃபார் டேக்கிங் அப் யோகாபியாசம். சைக்காலஜி முழுக்க முழுக்க கீதால அவ்வளவு சைக்காலஜி இருக்கு, எங்கனாலும் நமக்கு எது வரலாமோ அதான் கொடுத்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுவேன். அந்த ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் இருக்கும் எதையும் விடல. அதான் சொன்னேன் அச்சேத்தன வசதி சொல்றது ஈஸி, எப்படியோ நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடலாம், ஆனா சேத்தனாலுக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அறியாமையே நமக்கு ராகத்வேஷம் வந்துடும். அதனால யோகி இஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசிஸ்கிருதா ஏகாசி எத சித்தாத்மா நிராசிஹி அபரிக்கிரஹா. விஷயத்த சொன்னார் ரகசி ஸ்திதா, ரகசியமா யோகாபியாசம் பண்ணணும், ரகசியமா பண்ணணும்னா யாருக்கும் சொல்லாம பண்றதும் இல்ல, தனியான இடத்துல ஏகாந்தமா பண்ணணும். இன்னைக்கு சிட்டியில நம்ம தான் யோகா பண்றோம்னு நான் பண்றது இல்ல, பண்றோம்னு சொன்னாச்சிருந்தோம் மிஸ்பிட் தான் அது. ஏன்னா இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் உள்ள யோகாலாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், வெரி டிஃபிகல்ட் அச்சீவ். அண்ணன் வி ஹாவ் வெரி பிக் ஹவுஸ் அண்ட் அதாவது ஒரு ஒரு 10 ஏக்கரா கூட வீடு வச்சிருக்கோம், அப்பெல்லாம் பண்ணாம உள்ளே இருக்க கத்திரிக்காய் இதுதான் காரணம் காதல விழுந்துட்டு பாருங்க. அது மாதிரி ரகசிய ஸ்திதா, ரகசிய ஸ்திதான இன் ஐசோலேஷன் யோகி இஞ்சீத சததம் என்ன பண்ணுவாங்க, இஞ்சீதன் சொன்னா இப்ப பாரு தியானத்துல இருக்கணும். ஆத்மானம் ரகசிய ஸ்திதா ஏகாக்கி, ஏகாக்கிய தனியா பண்ணணும். எத சித்த ஆத்மா, மனசையும் எண்ணத்தையும் கட்டுப்படுத்தியவனாக நிராசிஹி அபரிக்கிரஹா, ஆசையும் இருக்கக்கூடாது சேர்த்து வச்சுக்க கூடாது, சரி நம்ம தான் பத்து நாள் யோகா பண்ண போறோம் சொல்லிட்டு பத்து நாள் சாமான் சேர்த்து வச்சு வச்சுக்கலாம், அடுத்த உடனே அதை பாதுகாக்க எலி வந்தா தெரியாது, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம். அதில் எதுவும் கையில் வச்சுக்க கூடாது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா, மலைக்கு போயிடுவா யோகம் பண்ணுறதா இருந்தா, போய் யோகா பேசத்தில் இருப்பா, பசிச்சதுன்னா இறங்கி கீழே வந்து பக்கத்தில் என்ன கிராமம் இருக்கோ அங்கே போய் கையில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு தீர்த்துக்காது நடக்கும். அப்படிதான் யோகா பண்ணிருக்கா ஸ்வாத்மாரா, நிறைய பேர் கதைகள்லாம் இருக்கு, அப்படிதான் ஆளாம் பண்ணிருக்கா. அதுதான் ரியல் யோகா. ஆள் சஞ்சாரம்லாம் இடத்துக்கு போயிடுவா, தூங்க யோகா பண்ணிட்டு இருப்பா, சரீரத்துக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இறங்கி வந்து என்ன கிடைக்கிறதோ, இல்லை இப்படி இந்த ப்ராசஸில் சிஷியால் கெயின் பண்ணிருப்பா, யாராவது கொண்டு கொடுப்பா, என்ன கொடுக்காலும் சாப்பிட்டு இருப்பா. அப்படிதான் அவளால் அந்த காலத்தில் யோகா பண்ணிருக்கா. அதான் ட்ரூ ஸ்பிரிட் யோகாவில். யோகி உத்த பிரகார கர்மயோக நிஷ்டா, யோகினா யார் இருப்பா, இப்படி சொல்லப்பட்ட கர்மயோக நிஷ்டா இருக்கக்கூடியவன், சததம் சததம் தான் ஆரஹ டெய்லி அர்த்தம், டெய்லி யோக காலே ஆத்மானம் இஞ்சித, யோக காலேன்னு போட்டுட்டார். யோகா பண்றது ஒரு காலம் இருக்கு, அதான் சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு யோகா பண்றது இல்லை. இப்படி இருந்ததா வேற சம்பிரதாயம் இருக்கலாம், இந்த சம்பிரதாயத்தில் யோகா பண்றதா இருந்தா காத்தால எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு அப்புறம் தான் யோகா கிளாஸுக்கு போறது. கிளாஸுக்கு போறேன் எல்லாத்தையும் அவ்வளோ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம், அது யோகா இல்லை. அவ்வளோவா என்ன டியூட்டியோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். புருஷாலாக இருந்தால் முக்கியமா எத்தனை இன்னைக்குலாம் பண்ணிட்டு போகணும்னு அர்த்தம். ஸோ யோக காலே ஆத்மானம் இஞ்சித, ஆத்மானம் யுக்தம் குருவீத. அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்லிச்சு, நித்ராக்கு போகிறது கூட ஒரு யோகம் தான், தூக்கமே சொல்றது இல்லை, நித்ரை கூட ராத்திரி இல்லை, அது ஒரு யோகம், அது ஒரு யோக தசை ராத்திரி போகிறது கூட. அப்போ கூட என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஏதாவது மந்திர ஜபம் பண்ணிட்டே இருக்கிறது அதெல்லாம் பண்ணணும். அப்போ கூட வெறும போய் படுத்துக்கிறேன்னு போய் படுத்துக்கிறதுன்னு கிடையாது என்று சொல்லிச்சு. ஸ்வதர்ஷன நிஷ்டம் குருவீத இத்தியர்த்தா, என்ன பண்ணோம், தன்னை பார்த்துக்கிறதுக்கு உண்டான அந்த நிஷ்டையில் இருக்கணும். ரகசி ஜனவர்ஜிதே, ஜனங்கள் இல்லாத இடத்துல சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டம். நிஷப்தே நிஷப்தே, நமக்கு தெரியாமையே சப்தம் நிறைய இருக்கு கரண்ட்னால, ஒண்ணுமே யாரும் பேசலாம் கூட பாருங்க. ஏதோ ரெக்கார்டிங் மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ கிளாஸ் பண்ணிட்டு இருந்தது, ஹாஃப் ஹவர் ஆச்சு கரண்ட் போயிருது, அப்படி ரெக்கார்டிங் கண்டி வச்சு பேட்டரி தான் போயிட்டு இருந்தது. இன்னொருத்தர்கிட்ட அனுப்பிச்சிருந்தேன் ஃபீட்பேக் கேட்டு சொல்லுங்க ஒன்று. அவள் கேட்டு சொன்னால், நீங்கள் இந்த அரை மணி நேரம் கழிச்சு ரெக்கார்டிங் ரொம்ப நேரம் இருந்தது, அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்களேன்னா அதுக்கு நான் ஒன்றும் முடியாது, கரண்ட்டு தான் போனோம். ஏன்னா ஏதோ வாஷிங் மிஷின் ஓடுறது, கிரைண்டர் ஓடுறது, ஃபேன் ஓடுறது, சத்திரம் தேவை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நிஷப்தம் எங்க போறது, நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்ப சப்தம் இல்லாத இடத்துல யோகா பண்ணு அப்படிங்கிற நேச்சுரல் சவுண்ட், அதாவது குறை ரொம்ப கம்மியா இருக்கு அர்த்தம். நிஷப்தம் தான் சபரி சௌகரி மாதிரி நம்ம கடலுக்கடியில போக வேண்டியதுதான். அப்படி அப்படி இருக்கலாம். இதே தாத்பரியம் கேட்டா இங்க இருக்கிறத விட ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க இப்பயே கிராமத்துக்கு போங்களேன், இப்பயே கிராமத்துக்கு போனோம்னா இப்ப எல்லா கிராமத்துக்கும் நெட் வந்துருச்சு, எல்லா நெட்டை பார்த்துட்டு இருக்கா. முன்னெல்லாம் ஞாபகம் இருக்க, அத்தியாத்திரம் ஊருக்கு போனா ஃபுல் அமைதியா இருக்கும், டெஃபனிங் சைலன்ஸ். நம்ம சிட்டிலே நாங்க போக வச்சிருக்கோம், டெஃபனிங் சைலன்ஸா இருக்கும், சைலன்ஸ்னால பொறுத்துக்க முடியாது. அந்த சப்தத்தை நம்மளால தாங்க முடியாது, நமக்கு அது மிரட்டும். அந்த இது சைலன்ஸ், அந்த அமைதியை நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு சப்தத்தை இருந்தே பழக்கமே இருக்கு. ஒன்னும் எதுக்கு பேன் போடுறது, சப்தம் கேட்டால் தூக்கம் வராதுதான், நிஷப்தமாக தான் தூக்கம் வர மாதிரின்றது. அந்த மாதிரி நமக்கு பழக்கமாயிடுச்சு இன்னைக்கு. அப்ப நிஷப்தே தேகே ஸ்திதா, எங்க சப்தம் கம்மியா இருக்கோ அங்க போய் இருக்கிறது. இங்க பாருங்க, சப்தமானது டிஸ்டர்ப் பண்ணாடி கூட அவ்வியக்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நமக்கு நமக்கு வியக்தமாக இருக்கக்கூடாது. யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, நம்மளால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. வெறுமை ஏதோ சத்தம்னா கூட பரவாயில்ல, அந்த சத்தம் அவ்வியக்தமாக இருக்க போகிறது. அதனால் ஒன்று வியக்தமாக இருக்கக்கூடாது, ரெண்டாவது குறைவான சப்தமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருக்கோம். தத்ராபி எத சித்த ஆத்மா, சரி அங்கே போய் எத சித்மா எத சித்தாத்மா பலம் பதம் போடல வச்சுக்கோ, உள்ளுக்குள்ளே மனசு பேசிகிட்டே இருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளியில் என்னென்ன இந்திரியங்கள் இருக்கோ உள்ள எல்லா இந்திரியமும் இருக்கு மனசுலேயே, மனசு பேசுறது அதுவே கேட்கறது. அப்போ மனசு ஜெயிக்காமல் ஒருத்தன் அங்கே உட்கார்றது ஒன்று தான், இங்கே உட்கார்றது ஒன்று தான், அங்கே சப்தமே இல்லை, இவமானுக்கு பேசுன்னு இவனே கேட்டுட்டே இருப்பான். அதனால எத சித்தாத்மா, எதகான ரெஸ்ட்ரெயின்டு மைண்ட் அண்டு சென்ஸ் ஆகன்ஸ், எத சித்த மனசா நிராசிஹி, நிராசின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசையை வச்சுன்னு ஒருத்தன் போனால் வச்சுக்கோங்க, ஆசை வச்சு திருப்பி வர முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணார், இருந்தாலும் கேட்டார், நானும் போறேன்னு காட்டுக்கு போயாச்சு. கீதையை வாசிச்சுட்டு போனா என்ன ஆச்சு கேட்டேன்னா, உட்காண்டிருந்தார் ஒரு பூனை குட்டி பாவம், நீங்க எதுவும் வந்து வந்துருச்சு நீயாவது கத்திட்டு பசியில நம்மளை ஆதரிச்சு வந்துருச்சு, என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, நீங்க எதோ ஒரு மாட்டை திருத்திட்டு போய் மாட்டை கறந்து பாலத்தை வந்து பூனைக்கு கொடுத்தாரு. சரி, இந்த வேலைக்கு எடுத்து அடுத்த வேலைக்கு பூனைக்கு பாலன்னு சொல்லிட்டு மாட்டை பிடிச்சி வந்து கட்டி போட்டார். மாட்டை என்ன பண்ணார், மாட்டை கறந்து பூனையை பார்த்துட்டு இருந்தார். இப்படியாச்சு மாட்டு இவருக்கு யோகா பண்றதுக்கு ப்ராப்ளமா இருந்தது. சரி, இப்போ மாட்டை பார்த்துக்கிட்டு ஆளை போடலாம்னு சொல்லிட்டு ஆளை கூட்டினார். ஆளை கூட்டினா இப்போ அவனே சம்பளம் கொடுக்கணும், ஏகப்பட்டதாயிருச்சு. இப்போ ஒரு வயல் காட்டை வாங்கி போட்டார். இப்படி என்ன கேட்டா கடைசியில எல்லாம் எல்லாரும் நிர்வாகம் பண்ண மாட்டோம், சாமர்த்தியம் இருக்கு இல்ல, கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப காட்டுக்கு போன ஒரு பூனை கூட்டிய மேல அஞ்ஞானம் வந்தது, ஆசை வந்தது, கடைசியில அங்க பெரிய சம்சாரி ஆயிட்டாரா. இப்படிலாம் ஆதி அடக்காமலாம் யோகா பண்ண போனா என்ன ஆகும்னா, அது இருந்த இடமே தேவையில்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது. நிராசி ஆத்ம வெத்திரைத்து கிருஷ்ணே வஸ்துவை நிரபேட்சா. ஏன்னா நமக்கு லட்சியம் என்ன, ஆத்மாவலோகனம் பண்றது, அதனால எந்த விஷயத்து மேலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. அபரிக்கிரகா தத்யதிரிக்தே கஸ்மிஞ்சித் அபி மமதாரஹிதா. மமதாரஹிதா முதலே சொன்ன லெக்சர் ஆரம்பிச்சு மமக்காரம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன், 10 வருஷத்துக்கு கவலை இல்லைன்னு நினைச்சாலே ப்ராப்ளம் தான். 10 வருஷத்துக்கு கவலை இல்லைன்னு நினைச்சா வச்சுக்கோ, அதை பாதுகாக்கணுமோ, அதனால மமதாரஹிதா அதையும் இல்லாமல் இருக்கிறது. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹ ந அதி உச்சிதம் ந அதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். சுத்தமான இடத்துல இதெல்லாம் இங்க வெறும ஹை லெவல்ல சொல்லியிருக்க, ஹட்டயோக பத்திரிக்கா மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் அவன் முழுக்க அதுல போக்கஸ் பண்ணதுனால அவன் எப்படி சுத்தம் பண்ணுன்னு எல்லாத்தையும் அந்த மாதிரி டெக்ஸ்ட் சொல்லியிருக்கா. அவெல்லாம் சுச்சௌ தேசன்னு போடுண்டார். சுத்தமான இடத்துல பிரதிஷ்டாப்பிய அண்ணா இருந்துட்டு ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா, ஒரு நல்ல ஒரு ஆசனம் தான் மன மனப்பலகை மாதிரி வச்சுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு அந்த அந்தந்த ஆசனம் தேவையான ஒரு இது. ந அத்திச்சிறுத்தம் ஒசரமாவும் இருக்கக்கூடாது, நீச்சமாவும் இருக்கக்கூடாது. இதுல காரணங்கள் சொல்றேன், தரையோட தரையான பூச்சிக்கொடிகள் வந்து தொந்தரவு பண்ணலாம். இல்ல ரொம்ப ஒசரமா இருந்தா வச்சுக்கோ, யோகா பண்ண சமயத்துல ஏதாவது தூங்கிக்கு போயிருந்தா கீழே விழுந்தாலும் அடிபடும். இல்ல தேகத்தை ரட்சணம் பண்ணோம், இல்ல அது பிராக்டிக்கலா பண்ண ஆரம்பிச்சு நிறைய பாதைகள் வரும், அதை சரிதட்சணம் பண்ணணும். அதுக்காக தான் மரணம் போட்டிருக்கேன். ரொம்ப ஒசரமா இருக்கிறது ரொம்ப பெரிய இருக்கக்கூடாது. சைலாஜின குஷோத்தரம், சைலம்னா செயலான ட்ரெஸ், சைலம்னா துணி, இல்ல டீர் ஸ்கின் அப்படிங்கிற அதெல்லாம் ஜாகிரதையா பாத்துக்கோங்க. நிறைய விஷயம் புகைப்பிட்டடா இருக்கு, மாந்தோல்லாம் போட்டுனா நீ சிக்கல் இருக்கு. குஷபுத்திரம்னா தர்பபுலெல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். தத்திர ஏகாகிரம் மனக்கிருத்வா யதச்சிதேந்திரிய கிரியா உபவிஷ்ய ஆசனே இஞ்சி இஞ்சியாது யோகம் ஆத்மவிசுத்தையே. ஆத்மவிசுத்திக்காக பண்ணக்கூடிய அந்த யோகத்துல இஞ்சியா தன்னை சேர்ந்து இருக்க வேண்டும். எங்க உபவிஷ்ய ஆசனத்தில் உட்கார்ந்து ஏகாகிரம் மனக்கிருத்வா, அது சொல்லப்படுற அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இதோட முடிச்சுக்கலாம். சுச்சௌ தேசே, ஏன்னா சுத்தி ரொம்ப முக்கியம், சுத்தம் இல்லாட்டி வச்சுருந்தோம் தகுந்த அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கொஞ்சம் சயின்ஸ் கலந்தா அவளை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் எச்ச பரட்டன்னு சொன்னா வச்சுருந்தோம், நமக்கு தெரியுது எச்ச பரட்டாட்டி நம்ம சிந்தின பதார்த்தங்களுக்கு நிறைய நம்ம கண்ணு தெரியாத பூச்சிகள்லாம் வருது. அதனாலதான் அந்த காலத்துல எச்ச பரட்டன் வச்சிருக்கா, அதுவும் சாணி எல்லாம் போட்டு பண்ணச்சு என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், சாணி எதுவும் இந்த காலத்துல மாதிரி வரட்டியை கொண்டு வச்சு ஏதோ சாசனத்துக்கு போட்டு இல்லை, அண்ணா எடுத்து போட்டு கழட்டுவா, அப்ப எல்லாம் ஒட்டின்னு வந்துடுவான் அழகா. ஏன்னா சாணியை வந்து அந்த காலத்துல ஒரு இதுவா பார்த்ததே இல்லை, நல்ல வஸ்துவா பார்த்துருந்தேன். அப்ப டிஸ்இன்ஃபெக்டண்டா இருக்கு நம்ம சரீரத்தையும் கைகால அண்ணா அலம்பணும்னு சொல்றாங்க. ஏன்னா கால் கையில சாதம் பறிச்சா ஒட்டின்னு வச்சிருந்தோம், இன்னைக்கு ஆல் கைண்ட் ஆஃப் இன்செக்ட், அந்த மாதிரி அசுத்தி இருந்ததுன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அதனால சுத்தமான இடம் ரொம்ப முக்கியம். அதுல ரெண்டுத்துக்கு சேர்த்து வியாக்கியம் இருக்காரு, சுச்சௌ தேசே அசுச்சிபிஹி புருஷைஹி அனதிஷ்டிதே அப்பரிகிரகீதேச்ச அசுசுபிஹி வஸ்துபிஹி அஸ்புஷ்டேச்ச பவித்ரீபூதே தேசம். ஜனங்களே சேர்த்துட்டார், நாட் ஓன்ட் பை இம்பியூர் பர்சன்ஸ். அசுச்சிபிஹி புருஷைஹின்னு போட்டதுனால ஏன்னா சுத்தம் எங்க இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் பிராக்டிக்கலாவும் சாஸ்திரம் ஒன்று பிரிச்சு குணங்கள்னால்தான் நம்ம லோகத்தை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். புத்தர் மாதிரி எப்படி ஒரு கார் எடுத்துட்டு, அவர் கார் எடுத்து இல்லை, நம்ம கார் எடுத்துட்டு போகிறோம் வச்சுருந்தோம், சும்மா டிரைவரை போட்டு போய் சுத்துறது ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போன வச்சுருந்தோம், அப்படி பீப்புளெல்லாம் வாட்ச் பண்ணுறது, வேற ஒன்றும் கரையும் கிடையாது, ஃபோன்லாம் வச்சுருந்தோம், ரொம்ப பீப்புளெலாம் வாட்ச் பண்ணுறது, யார் யார் எப்படி இருக்கா என்ன பண்றா அப்படி பார்த்தாலே நம்மளே எப்படி எப்படி கிளாசிஃபை பீப்புள் குணங்கள் தான் ஆப்ரேட் பண்றது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அசுத்தியிலேயே இருந்துட்டு இருக்கா, அங்க வளரக்கூடிய பசங்களும் அவ்வளவு ரஜகுணம் இருக்கும். அப்ப இருக்கிற இடம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் பட லிங்க்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இருக்கக்கூடிய குணங்கள் திருப்பி திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்ப நம்ம ஏகாந்தமா இருக்கின்றதுக்காக அந்த மாதிரி இடங்கள் போக வச்சுக்கோங்க, அங்கேயும் யோகா பண்ண முடியாது. அதனால ப்ரிவென்ட், அந்த மாதிரி ஜனங்கள் இல்லாத இடமும் எடுத்துக்கணும். அதே மாதிரி அவளால எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அசுச்சுபிகி வஸ்துபிகி, சுத்தம் இல்லாத வஸ்துக்களும் பார்த்து இருக்கக்கூடாது. இப்படி இல்லாத இடத்துல பவித்ரி பூதே தேசே தார்வாதி நிமித்தம் ந அச்சுச்சிரித்தம்னு போட்டுட்டார். தாருவாதி, தார்வாதினா தாருவாதி, மரத்தினால நிர்மித்தம், மரத்தினால் செய்யப்பட்ட ஆசனம். அது எப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப ஒத்தனமா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்த்தி இருக்கக்கூடாது. சைலாஜின குஷோத்திரம் ஆசனம் பிரதிஷ்டாப்பிய, அதற்கு மேல ஒன்னு துணியா போட்டுக்கலாம், இல்ல மான்தோல், இல்ல தர்ப, இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு அதற்கு மேல தஸ்மின் மனப்பிரசாதகரே சாபாசையே. அதனால என்ன பண்ணும், மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு இதுல உட்கார்ந்து உபவிஷ்ய யோகை காகிரம் அவ்வியாக்குலம் மனஹ கிருத்வா, யோகத்தை மட்டும் போக்கஸா வச்சுட்டு சஞ்சலப்படாத மனசை வச்சுட்டு எத சித்தேந்திரிய கிரியா கர்மேந்திரம் என்ன ஞானேந்திரம் என்ன மனசு மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். பண்ணிட்டோம் சர்வாத்மனா உபசம்ஹித சித்தேந்திரிய கிரியா ஆத்ம விசுத்தையே பந்த விமுக்தையே யோகம் எஞ்சியாது. இதுக்காக ஆத்ம விசுத்தின்னு சொன்னா பந்தத்தை போக்கிக்கிறதுக்காக, அந்த ஒரு ஸ்டெடிவஸ் வந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பந்தங்களும் போகும். அதனால யோகத்தில் எஞ்சியாது. ஆத்மாவலோக்கனம் குருவீத, அந்த ஆத்மாவலோக்கனத்தை பண்ண வேணும்னு சாதிச்சார் இந்த 12வது ஸ்லோகத்துல. அடுத்த கிளாஸ்ல 13 எடுத்துக்கலாம். எப்படியும் சொல்ல போற, யாருக்கு யோகம் கிட்டாது யாருக்கு கிட்டும் சொல்ல போற. நிறைய சாப்பிடாலும் கிடையாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஏன்னா சரீர தாரணம் பண்ணியானும், சரீரத்தை புறக்கணிச்சுட்டு யோகா பண்ண முடியாது. எப்படி மனையே காரணம் மனுஷானான்னு சொன்னாரோ, அது மாதிரி இந்த சரீரமும் நமக்கு ரொம்ப தேவையான வஸ்து. இந்த சரீரத்தை வச்சுருந்தா நம்ம மோட்சத்துக்கு போக முடியும். அதை நம்ம என்ன பண்ண, சேனலைஸ் பண்ணி சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனம் கால்தாசன் வச்சனம். பட் மோட்சத்துக்கு சரீரம் போகணும், சரீரத்தை விட்டுட்டு டக்குனு மோட்சத்துக்கு போக முடியாது. கடைசியில் தான் வேண்டான்னு விட்டுடுறோம், அது வரைக்கும் அதை கொண்டு சாதிச்சுக்கணும். அதனால நிறைய சாப்பிட்டாலும் கிடையாது, அதே சமயத்தில் நிறைய தூங்கணும் கிடையாது, தூக்கம் இல்லாததும் கிடையாது. ஆனால் அந்தந்த இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், மனசுக்குலாம் தூங்கினாலும் மனசு பைத்தியம் பண்ணணும், இதுவாகிடுறது. அப்படின்னா பிறகு சொல்ல போறாரு 13லேருந்து. 13 எந்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.